శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాకమధీమహే వృణీమహే చ తత్రాద్యౌ దంపతీ జగతాం పతి వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం యం ప్రవ్రజంతమనుపేతమపేతకృత్యం ద్వైపాయనో విరహకాతరాజుభావ పుత్రేతి తన్మయేత్యా కరవోభినేదుః తం సర్వభూతహృదయం మునిమానతోస్మి యస్వానుభావమఖిలశ్రుతిసారమేకం అధ్యాత్మదీపమతితీర్షతాం తమోంధం సంసారిణాం కరుణయాః పురాణగుహ్యం తం వ్యాససూనుముపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్యస్వరాట్ తేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముహ్యంతి యత్ సూరయః తేజో వారి మృగాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి ధర్మ ప్రోజ్జిత కైతవోత్ర పరవో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని కృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిస్తక్షణాత్ నిగమకల్పతరోర్గలితం ఫలం శుకముఖాదమృతద్రవసంయుతం పిబత భాగవతం రసమహలయం ముహురహో రసికా భువి భావుకాః కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. ఉత్తమవమర్తనమైత్తదోరడిత్త నిమిత్తగనయాల్ అత్తిరలరక్కన్ముడిపత్తు ముకొత్తన ఉదిర్తతిరలోన్ మత్తురు మిగుత్తదయన్ మొయ్త వెణై వైత్తదును మత్తనిడమాం అత్తిగిరి పత్తరు వినై తొత్తర వరుక్కుం మణి అత్తిగిరియే. యజ్ఞో యజ్ఞపతిర్యజ్వా యజ్ఞాంగో యజ్ఞవాహన యజ్ఞభృత్యజ్ఞకృత్యజ్ఞీ యజ్ఞభుక్యజ్ఞసాధన యజ్ఞాంతకృత్యజ్ఞగుహ్యం అన్నమన్నాదయేవ చ. ఇన్ని సహస్రనామత్తుల యజ్ఞత్துக்கும் భగవానுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பத்தி பல திருநாமங்கள் இருக்கு. பகவானே யஜ்ஞமூர்த்தினான் அப்படிங்கிறத ஸ்ரீ வராகத்தார பெருமாள் தன் திருமேனியிலே காண்பித்து அருளினார் அப்படின்னு பார்ப்போம். யஜ்ஞவராக பெருமாளாக இருந்தார் அப்படிங்கிறது அது மாத்திரமில்ல, சர்வ விதத்திலையும் யாகத்தை நடத்தி கொடுக்கிறவனும் அதான் அவன் தான், பகவான் தான். யஜ்ஞபிருத்து யஜ்ஞகிருத்து அப்படிங்கிறார், யஜ்ஞத்தை செய்யறவனும் அவன் தான், யஜ்ஞத்தை நடத்துறவனும் அவன் தான். யாகத்துல எந்த விஷயமானாலும் அது ஒழுங்கா நடக்கணும்னா பகவானு குறிச்சு பிரார்த்தனை வரும். நீ அழகா ரட்சிக்கன், யாக ரட்சகன், யஜ்ஞேஸ்வரன் அப்படின்னு பெயர். நம்மளால இன்னும் வச்சுக்கிறது இல்லை யஜ்ஞேஸ்வரன் பெயர், ஆனா பகவானுடைய திருநாமம் அது. యజ్ఞేశ్వరో హవ్య సమస్త కవ్య భోక్త అవ్యయాత్మా హరిహి ఈశ్వరోత్ర అని మంత్రం చెల్లం నమ్మలే. యజ్ఞేశ్వరను యజ్ఞకృతను యజ్ఞ అప్పుడు ఇతనీ తిరునామం ఎదురాలి అప్పుడా యజ్ఞత్తుల ఒన్నుమే భగవత్ స్వరూపమా ఇక్కడినాలే, యజ్ఞత్తుడే మంత్రంగళం భగవన్ మంత్రంగా ఇక్కడినాలే, యజ్ఞత్తునాలే ఆరాధ్యనం భగవానా ఇక్కడినాలు, யஜ்ஞத்துல பலனை கொடுக்கிறவனும் பகவானா இருக்கிற அப்படினாலும் மொத்தமும் பகவான் தான். அதனால எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். யஜ்ஞ ரக்ஷகன் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். யாகத்துல எந்த திரவியத்தை எடுத்து வச்சாலும் இந்த திரவியத்தை பத்திரமா காப்பாத்திக்கணும் அப்படின்னு விஷ்ணுவை சொல்லி சொல்ல மந்திரம் உண்டு, எப்பவுமே உண்டு. ஏஷ தேசோ விஷ்ணு உருக்ரம ஏஷ தேசோ மஸ்தகம் ரக்ஷஸ்வா, ஏ விஷ்ணு இந்த சோமம் எடுத்து வச்சிருக்கேன் இதை காப்பாத்தணும். நிறைய யாக பாத்திரங்கள்லாம் பாத்திர சாதனம்னு பேர், பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சப்பறம் ஏதா அசதன் சுகிருதஸ்ய லோகே தா விஷ்ணு பாஹி பாஹி யஜ்ஞம் பாஹி யஜ்ஞபதிம் பாஹி மாம் யஜ்ஞனியம். ஹே விஷ்ணு பாஹி, தியாகத்தை நீ தான் காப்பாத்தணும், இந்த பாத்திரங்களை எல்லாம் காப்பாத்தணும். பாஹி யஜ்ஞம், யஜ்ஞத்தை காப்பாத்தணும். பாஹி யஜ்ஞபதிம், யாகம் பண்ற இந்த யஜமானனை காப்பாத்தணும். பாஹி மாம், இது பண்ணிருக்கிற வாத்தியார் சொல்றது, என்ன காப்பாத்தணும், அவரையும் சேர்த்துக்கணும். அதனால யஜமான் பண்றவர், அப்புறம் பண்ணக்கூடிய அந்த யாகம், என்னையும் நீர் தான் காப்பாற்றணும், தனக்கும் சேர்ந்து அந்த வாத்தியார் சொல்றார், பாஹிமாம் யஜ்ஞனியம், யஜ்ஞத்தை நடத்திக்கிற என்னையும் நீர் காப்பாற்றணும். மொத்தம் ரட்சிக்கிறதுக்கான தேவன் பகவானான அப்படினாலே அதுவும் விசேஷமா யாகத்தையே ரட்சிக்கணும். பாஹி யஜ்ஞம் பாஹி யஜ்ஞபதிம் பாஹிமாம் யஜ்ஞனியமித்யாஹ யஜ்ஞாய யஜமானாய ஆத்மனே. யஜ்ஞத்துக்கு யஜமானுக்கு தனக்கு மூணு பேருக்கும் கேட்கிற ரக்ஷணம் பண்றதுங்கிற பொறுப்பு வேதத்துல எங்க பார்த்தாலும் பகவானுக்கு தான் இருக்கு. அதை காமிக்கணுங்கிறதுக்கு தான் ஸ்ரீ ராமாவதாரத்துல விஸ்வாமித்தருடைய யாக ரக்ஷணம் பெருமாள் கொண்டு நடக்கிறது. யாகத்தை காப்பாற்றணும்னு பெருமாள் கூட்டுன்னு போனார் அப்படிங்கிறது வெறும் சாதாரண கதை இல்ல, அது வைதிக அர்த்தம், வேதத்துல சொன்ன அர்த்தம். யாகத்தை ரட்சிக்கணுங்கிறது பகவான் கிட்ட இருக்கு. இதே மாதிரி யாகத்தை துவம்சம் பண்ணணும், யாகத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அந்த பொறுப்பு சிவபெருமான் கிட்ட இருக்கு. இப்படி சொல்லிட்டாரு அப்பசார் கொட்டாரோ நினைக்க வேண்டாம், இது ஒரு பெரிய காரியம். என்னன்னு கேட்டா சம்ஹார மூர்த்தி அவர், நேரான யாகம் நடந்தால் நடக்கும், யாகம் வழி தப்பி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஒழிச்சுடணும். அது மாதிரி யாகங்கள்லாம் இருக்கக்கூடாது, முறைப்படி நடக்கணும். மூலியோ முறை தவறின் யாகம் நடந்தா அந்த யாகம் ஒழிக்கப்பட வேண்டிய யாகம், அதை ஒழிக்கிற பொறுப்பு அவர் வச்சிருக்கார். அதனால யஜ்ஞஹன் யஜ்ஞஹா அப்படின்னு அவருக்கு திருநாமம், யாகத்தை ஒழிப்பவர் அப்படின்னு அர்த்தம். யாகம் முறை தவறி நடந்தா அதை ஒழிச்சுடுவார் அவர். அதுக்கு உதாரணம் தான் தக்ஷ யஜ்ஞம் அப்படிங்கிறது. தக்ஷன் யாகம் பண்ணும்போது முறை தவறி பண்ண அவர் ஒழிச்சார் அப்படின்னு கதை வருது இதுல. இது எல்லாமே நடக்க வேண்டிய சமாச்சாரம். ஏன்னா சிருஷ்டின்னு ஒண்ணு நடந்தா அப்ப சம்ஹாரம்னு ஒண்ணு இருக்கிற மூலியம், அப்போ அதுதான் அந்தந்த பொறுப்புல அவா வச்சிருக்க. இன்னொன்னு கூட ஒண்ணு இருக்கு, யஜ்ஞ துருக்குன்னு ஒருத்தர் இருக்க, யாகத்துக்கு துரோகம் பண்றவன் அவர் இந்திரன். 100 அஸ்வமேத யாகம் பண்ணார்னா அவருக்கு பொறுக்காரு, 100வது அஸ்வமேத யாகம் பண்ணா யாகத்தை தடுக்கிறதுக்கு என்னவோ, இல்ல நிறைய பேர் தபஸ்லாம் பண்ணா தபஸ் தடுக்கிறதுக்கு என்னவோ அதெல்லாம் அவர் பண்ணுவார். அதனால அவருக்கு அப்படி ஒரு திருநாமம், யஜ்ஞத்ருக்கு அஸ்வமுட்டு அப்படின்னு வரும். அஸ்வத்தை திருடினவர், யஜ்ஞத்துக்கு துரோகம் பண்றவர், அதுவும் பாகவதத்திலே தான் வரும். தேவாவே யஜ்ஞாத்ருத்ரமந்தராயன் ச யஜ்ஞம வித்யதே தன் தேவா அபிதம கச்சந்த. தேவர்கள்லாம் ஒரு சமயம் யாகம் பண்ணாலாம், அந்த யாகத்துல மறந்து போய் ருத்ரனை மறந்துட்டான். அவர் கூட்டி வச்சு அவருக்கு ஹவிஸ் கொடுக்கணும், அதை மறந்துட்டான். அவருக்கு கோபம் வந்துருட்டோம், யாகத்தை ஊழிச்சுட்டார். ச யஜ்ஞம வித்யது, அப்புறம் தேவர்கள்லாம் அவர்கிட்ட போய் கேட்டான், கல்பதான் இதமிதி, நாங்கள் தப்பா பண்ணிட்டோம், ஞாபகம் எல்லாம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க, எப்படியாவது சேர்த்து விடுங்கோ அப்படின்னு வச்ச சரின்னு சொல்லிட்டு சிஷ்டகிருத் அப்படின்னு ஒன்று பண்ண சொல்லி அதை சேர்த்து வச்சார் அப்படின்னு வேதத்தில் ஒரு கதை இருக்கு. அதனால அந்த யாகத்தை காப்பாற்றுறவன் பகவான் விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி, யாகத்தை முறை தவறி நடக்கிற யாகத்தை ஒழிக்கிற பொறுப்பை பரமசிவன் கிட்ட அவர் கொடுத்திருக்கார், பகவானே கொடுத்திருக்கார் சம்ஹார மூர்த்தி கிட்ட. அவர் அந்த காரியத்தை இப்படி அழகா செய்யறார் அப்படிங்கறத காமிக்கிறது. ரொம்ப மகான்கள் எல்லாமே முறை தவறி யாகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் லோகத்துல எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவான், நாமளும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுருவான், எப்படி வேணா செய்யலாம் அப்படின்னு நினைச்சுருவான். அது கூடாது, யாகங்கிறது வேத மார்க்கத்துல மீறி நடக்கக்கூடாது. அதுக்காக இந்த பிரபாவம் ஆரம்பம் தக்ஷ யஜ்ஞம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான சரித்திரம், குறிப்பா சிவபுராணங்கள்ல ரொம்ப பிரசித்தம். இங்க ஸ்ரீமத் பாகவதத்துல அது எதுக்காக சொல்றாரு இத்தனை விசேஷமா அப்படின்னா, அந்த கதை பின்னாடி வரும், பின்னாடி புரியும். இது பெரிய குறிப்பு ஒன்று இருக்கு. தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறவர் ஆதி காலத்துல பிரஜாபதி முதல்ல சொன்ன இல்லையா, பிரஜாபதினா இந்த பிரதிகளுக்கெல்லாம் முதல் சிருஷ்டியில இருந்த வளர்த்து பிரஜாபதியின் பெயர், அது ஒரு ஸ்தானம், அது போஸ்ட். ஸ்தானம் வந்துருத்துனா என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த ஸ்தானத்துக்கு வந்தப்புறம் பகவானே அதை கொடுத்துருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கான வினயம் வரணும். ஆனா இவருக்கு என்ன வந்ததுன்னா, நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் பொதுவா எல்லாருக்கும் வராமல் அவருக்கும் வந்துருக்கு. ஒரு சமயம் அவர் யாகத்துக்கு போனார். நிறைய எல்லாரும் சேர்ந்து ஒரு சத்திர யாகம் ஒன்று பண்ணா. பிரஜாபதிகள் தேவர்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கா. சத்திர யாகம்னா எல்லாருமே சேர்ந்து பண்ற யாகம். அந்த யாகத்துக்கு இவர் போனர். சதஸ்ல நிறைய பேர் உட்காந்துருக்கார். உள்ளுக்குள்ள இவர் பிரவேசம் பண்ண உடனே இவருக்கு ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்து மொத்த பேரும் எழுந்துக்கிறார். அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம். நாம வரும்போது எல்லாரும் எழுந்துக்கிறா அப்படின்னு கம்பீரமா இப்படி இப்படி பார்த்தார். ரெண்டு பேரும் மாத்திரம் எழுந்துக்கல. அவர் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. பெரியவா வரும்போது எழுந்துக்கலையே, யார் ரெண்டு பேர்? ஒன்னு பிரம்மா எழுந்துக்கல. அதை பார்த்து அவருக்கு கோபம் வரல. சரி போனா போகட்டும், பிரம்மா தான் இவருடைய அப்பா, அவர்கிட்ட தானே இவர் வந்தார். அதனால அப்பா எழுந்துக்கலையே சொல்லி பிள்ளை கோபிச்சுக்க முடியாது, அதனால விட்டுட்டார். பரமசிவன் எழுந்துக்கல. அதை பார்த்து இவருக்கு கோபம் வந்துடுச்சு. பரமசிவன் இவருடைய மாப்பிள்ளை ஆகணும். இவருடைய பெண்ணு தக்ஷருடைய பொண்ணு தாக்ஷாயணி அப்படின்னு பெயர். அவளை பரமசிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. இப்ப மாமனார் வந்தா மாப்பிள்ளை எழுந்துக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம். மாமனார் பிதாவுக்கு சமானமானவர். பஞ்சைதே பிதர ஸ்மிருதாஹ, அஞ்சு பிதா இருக்காளாம் ஒருத்தருக்கு. தன்னுடைய சொந்த பிதா மாதிரி, குரு மாதிரியாக, ஜேஷ்டர் அப்படின்னு இருக்காளியா பேர் மூத்தவர் அவர் மாதிரியாக, ராஜா ஒருத்தர் இருக்கா மாதிரியாக, மாமனார் அப்படிங்கிறவர் அவரும் ஒரு பிதாவாக இருக்கார். பித்ரு துல்லியரா பாவிக்கும் போது பித்ருதே ஓபவ அப்படின்னு இருக்கா மாதிரி அவர் தெய்வமாக பாவிச்சு அவருக்கு உரிய மரியாதை எல்லாம் எல்லாத்தையும் மாமனாருக்கு கொடுக்கணும். மாப்பிள்ளையா இருக்கார். இப்ப லோகத்தை பார்த்தா மாறி இருக்கு. இந்த மாப்பிள்ளைக்கு பயந்து மாமனார் எழுந்து நிற்கிறார் அது கிடையாது. மாமனாருக்கு பயந்துட்டு தான் மாப்பிள்ளை எழுந்துக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஆனா அவர் எழுந்துக்கல இல்லையா, அதை பார்த்து இவருக்கு கோபம் வந்துருச்சு. இவர் அங்கேயே நிந்த பண்ண ஆரம்பிச்சார். இதோ இருக்காரு சபையிலேயே மொத்த பேர் இருக்கும்போது இவருக்கு ருத்ரன் அப்படின்னு பெயர். பெயரும் நன்னால, உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸும் நன்னால, செய்யற காரியமும் சம்ஹார தொழிலா இருக்கு. உடுத்திருக்கிறதும் புளித்தோலும் மாந்தோலும் எத்தையோ உடுத்தின்னு இருக்க. கையில வச்சிருக்கிற ஆயுதமும் நன்னால, ஒன்னும் நன்னால மகா மோசமானவர் பெய்ய ஆரம்பிச்சுட்ட. என்னென்னமோ நிறைய சொல்ற. சரி இத்தனை சொல்வீர்களையோ, ஏன் பொண்ணை கொடுத்தீர்கள் உங்க பொண்ண அப்படின்னா, நான் ஏதோ அவர் பிரம்மா சிபாரிசு பண்ண அதுக்காக பயந்துட்டு நான் கொடுத்துட்டேன். சரி சொல்றாருங்கிறதுக்காக கொடுத்துட்டேன், ஏன் கொடுத்தேன்னு இப்பவும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக என்னென்னமோலாம் நிந்தை பண்ண ஆரம்பிச்சேன் அங்க சபையிலேயே. பொதுவா வெய்யறவா கூட சபையில வெய்யக்கூடாது, தனியா கூட்டுதான் வெய்யணும். வேணும்னா இல்ல இன்னொருத்தர்கிட்ட வெய்யணும். தன்னுடைய மாப்பிள்ளை இப்படி சபையில போய் வெய்யறது ஒரு அநாகரீகம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் கோபம் தலைக்கு ஏறி மேல ஏறி இவர் இந்த மாதிரி நிந்தை எல்லாம் பண்ண. அப்ப அவர் ஒன்னும் பேசல, பேசாம இருக்க. பேசாம இருக்கார் பரமசிவன். ஆனால் அவரோட கணத்தை சேர்ந்தவர் நந்திகேஸ்வரர் அப்படின்னு ஒருத்தார், அவருக்கு கோபம் வந்துருக்கு. அவர் பதிலுக்கு அவர் சத்தம் போட்டார். என்ன ஏதுன்னு தெரியாமல் மொத்த பேர் இப்படி பரமசிவனை போட்டு இப்படி சபை நடுவில் வைக்கிற இந்த தக்ஷனும் நாசமாகும். இந்த தக்ஷனுக்கு கூட கூட்டாளிகளாக இருந்துட்டு இந்த யாகம் பண்ணக்கூடிய இங்க பிராமணர்கள் யார் யார் இருக்காலும், ரித்திகிகள் யார் யார் இருக்காலும், இவா மொத்த பேருக்கும் தண்டனை வரப்போகுது. இவர்கள்லாம் உண்மையில பிராமணர்களே இல்லைன்னு அவர் பதிலுக்கு வெய்ய ஆரம்பிச்சார். உடனே இந்த பிராமணர்களுக்கெல்லாம் கோபம் வந்தது. மகரிஷிகள் பிருகு முதலானவர்கள் அவர்கள்லாம் எழுந்தல. இது என்ன அந்நியாயமா இருக்கு? மாமனார் மாப்பிள்ள சண்டைனா அது உங்களோட வச்சுக்கோங்க, எங்களை எதுக்கு உள்ள நுழைக்கிறோங்க நீங்கள்லாம். நாங்க என்ன பண்ணோம், அவர் யாகம் பண்ண வைக்க சொன்னா நாங்க பண்ணி வைக்கிறோம், அவ்வளவுதான். எங்க கதை அதோட முடிஞ்சு போச்சு. இதுல எங்களுக்கு இருக்கு, நீங்க எதுக்கு நிந்தை எல்லாம் பண்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பதிலுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தா. யார் வந்து இந்த பரமேஸ்வரனே பரம தெய்வமா நினைச்சு மற்ற தெய்வங்கள் எதையுமே மதிக்காமல் காபால விரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை வச்சுண்டு உடம்பு முழுக்க அந்த சுடுகாட்டு பஸ்மத்தை எல்லாம் பூசி இப்படியெல்லாம் யார் நினைக்கிறாளோ அவளுக்கு வேதமே புரியாது, அவர்கள் கர்மத்துக்கு அணர்கர்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து பதிலுக்கு சாபம் போட்டார். இப்படி மாறி மாறி வா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சத்தம் போட்டு இருக்கச்ச அவர் ஒண்ணுமே பண்ணல, பேசாம இருக்கார் இந்த பரமசிவன்கிறவர். அவர் எழுந்து கிளம்பிட்டார். இனிமே இந்த இடத்துல நாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேல கிளம்பி தன்னுடைய கைலாச லோகத்துக்கு அவர் போய் சேர்ந்தார். இந்த யாகம் இப்படியே நடந்தது. அவர் தக்ஷ பிரஜாபதியும் தன்னுடைய லோகத்துக்கு போய் அங்க போய் கொஞ்ச நாள் இருந்திருந்தார். ஆனா பரஸ்பரம் இவாளுக்குள்ள மனசுக்குள்ள தேசம் இருந்துதான். அதுக்கப்புறம் பேசின மொழியும் அதுக்கப்புறம் இவரும் மாப்பிள்ளையோட பேசல, அவரும் வந்து இவர்கிட்ட பேசல, உள்ளுக்குள்ளேயே ஒரு கோபம் மாத்திரம் இருந்துட்டே இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சமயம் இந்த தக்ஷ பிரஜாபதியானவர் அவர் ஒரு யாகம் பண்ணார். உத்தமமான யாகம் நன்னா பண்ணணும்னா எல்லாரையும் போட்டு லெட்டர் போட்டு மொத்த பேரையும் வரவழைக்கணும். உற்சவம் யாகம் அப்படின்னா நன்னா நடத்தணும். அதனாலே மொத்த தேவர்கள் எல்லாருக்கும் பத்திரிகைலாம் அனுப்பிச்சு நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்த. ஆனால் மாப்பிள்ளைக்கு மாத்திரம் பத்திரிகை அனுப்பல, மாப்பிள்ளையும் பொண்ணும் வரணும் இல்லையோ, துவேஷத்தினாலே விட்டுட்டார். தேவர்கள் எல்லாம் யாகத்துக்கு கிளம்பி தக்ஷ பிரஜாபதியே யாகம் பண்றாரு, சாதாரண மனுஷன் பண்ற யாகம் இல்லை. அதனால நம்ம எல்லாரும் சந்தோஷமா கலந்துக்கணும். தேவர்களும் தேவலோகத்தில் இருக்கிற ஸ்திரீகளும் அழகா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஒரு உற்சவத்துக்கு போனா எப்படி பண்ணிக்கிறாளோ அந்த மாதிரி பண்ணிட்டு அவளா கிளம்பிட்டு ஜெய ஜெயின்னு கூட்டம் கூட்டமா பேசிட்டு இப்படியே வந்துட்டே இருக்காள். அப்ப அந்த தாக்ஷாயணி அப்படிங்கிறவர் பார்க்கிறார் சிவனுடைய பத்தினி, அவருக்கு பார்வதி அப்படின்னு அடுத்த ஜென்மத்தில் பெயர். இப்ப தாக்ஷாயணின் பெயர் சதி அப்படின்னு பெயர், வச்ச பெயர் சத்தியின் தக்ஷனுடைய புத்திரான அப்படின்னால தாக்ஷாயணி, புத்திரியான அப்படின்னால தாக்ஷாயணின்னு பெயர். எல்லாரும் போறாளே எங்க போறான் மொத்த பேரும் அப்படின்னு பார்க்கறான். போச்சே எங்க போறோங்க கேட்க கூடாது. அதனால இப்படியே பார்த்துட்டு இருக்கான். இவளை பார்த்து அந்த குறிப்பை புரிஞ்சுட்டா, நாங்களாம் அந்த யாகத்துக்கு தான் போறோம், உன்ன கூப்பிடலையா என்ன, உங்க அப்பா தானே யாகம் பண்ற, ஏன் நீ வரல, எங்களுக்கு முன்னாடி நீ போய் நிப்ப அப்படின்னு தானே பார்த்தோம். ஆனா உன்ன காணுமே, ஏன் உனக்கு தெரியலையா, உங்ககிட்ட ஒருவேளை மாப்பிள்ளை லெட்டர் பண்ணலயே வரணுமோ அப்படின்னு ரகசியமா பேசிக்கிறேன். இவளுக்கு கொஞ்சம் அவமரியாதை ஆயிடுச்சு. நேர பரமசிவன் கிட்ட போய் அழகா சொல்ற, பிரஜாபதேஸ்தே சுசுரஸ்ய சாம்ரதம் நிர்வர்த்ததே யஜ்ஞமகோத்சவ கில. இவளுக்கு அந்த யாகத்துக்கு போகணும்னு ஆசை வந்திருக்கு. ஆனா அவர்கிட்ட போய் வாங்க யாகத்துக்கு போகணும் அப்படின்னா அவர் வரமாட்டார். பத்திரி வச்சு கூட்டா தானே வரணும். அதனால அழகா பேசுற, விஷயம் தெரியுமா, உங்க மகனார் யாகம் பண்றாரா அப்படின்னா அவர் பார்த்தார். எங்க அப்பா யாகம் பண்றாரான்னு சொல்ல முடியும், ஏன் உங்க மாமனார் யாகம் பண்றாராம் அப்படின்னா பேச்சில் ஒரு சாமர்த்தியம் வேணும் அப்படிங்கிறது. எனக்கு இல்லை உங்களுக்குன்னு அர்த்தம், நீங்க வரணும்னு அர்த்தம். அதனால உங்க மாமனார் யாகம் பண்றாராம், வாங்க நாம போகலாம், கூப்பல்லியே அப்படின்னா, அனாஹூத்தோத்வரம் கச்சேது ஆஹூத ஸ்மார்த்த கர்மணி அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. யாகம் முதலானதுக்கெல்லாம் கூப்பிட்டுதான் போகணுங்கிறது கிடையாது, கூப்பிடாமே போகணும். ஒரு யாகம் நடக்கிறதுனாலோ, கோயில உற்சவம் நடக்கிறதுனாலோ, இல்ல திருநட்சத்திரம் நடக்கிறது அப்படின்னாலோ, இல்ல இந்த மாதிரி பாகவத கதை முதலானது நடக்கிறதுனாலோ என்ன கூப்பல்லியே அப்படின்னு சொல்லக்கூடாது, கூப்பிடாட்டாலும் போகணும். இது விவாகம் முதலான கர்மங்கள் இருக்கையோ அதுக்கெல்லாம் கூட்டாதான் போகணும் அப்படின்னு சாஸ்திரம். ஆஹூத ஸ்மார்த்த கர்மணி, கல்யாணம் ஆத்து கல்யாணம் ஆத்து ஃபங்க்ஷன் அப்படி ஏதாவது இருந்தா கூட்டாதான் போகணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். இவன் என்ன பண்ணுவோம், மாத்தி பண்ணிடுவோம் மனுஷன். கல்யாணம் நீ கூப்பிடலையே, கூப்பிடாட்டா கூட வந்துடுறேன்னு மற்றதுக்கு கூப்பிடவே இல்லையனும். அதனால அத்வரத்துக்கு யாகத்துக்கு கூப்பிடாமே போகணும்னு சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதனால நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்டார் பரமசிவன். சொன்ன, நீ சொல்ற சாஸ்திரம் என்னமோ வாஸ்தவம் தான், ஆனா ஏன் அவர் என்னை கூப்பிடல அப்படின்னா, மறந்து போய் கூப்பிடலன்னா பரவாயில்ல, அவர் வேண்டாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கூப்பிடல, கூட்டா இவன் வந்துருவானுங்கிறதுக்காக, என்னை அவமரியாதைப்படுத்தணுங்கிறதுக்காக கூப்பிடல. அந்த இடத்துல போய் நான் போறது உச்சிதமா இருக்காது, நீயும் போறது உச்சிதமா இருக்காது அப்படின்னா, ஆனா கூட போகணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டபடினால மெதுவாக அவர்கிட்ட மறுபடியும் திருப்பி திருப்பி பேச ஆரம்பிச்சா. அவர் சொன்னார், நீ போறதா இருந்தா போ, என்ன கூப்பிடாத, ஆனா போறது வந்து நல்லதுக்கு இல்லை, அங்க போனா உனக்கும் அவமரியாதை தான் கிடைக்கும். இப்ப என்ன மதிக்கலையோ அப்ப உன்ன மாத்திரம் இங்க மதிக்க போற, ஆனா நீ போறதா இருந்தா போய்க்கோ அவ்வளவுதான் அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாவும். ஒரு ஆசையினால இவ தனியா போனா என்ன நடக்குமோ அப்படின்னு பயம் வந்து இன்னும் கூட சில பேரை அனுப்பிச்சார். அவருடைய கணங்களை சேர்ந்தவர் நேர யாகத்துக்கு வந்தவள், அங்க முதல்ல அவ அப்பா தானே எஜமானம் யாகம் பண்ற, இவளை பார்த்த உடனே வா அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ, அவர் முகம் திருப்பிட்டு, சரி பரவாயில்ல அப்பா கோபத்தில் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொன்னா, உள்ள யாருமே பேசல. மகரிஷிகள்லாம் நிறைய பேர் இருக்கா, எல்லாருமே தெரிஞ்சவாள் தான், முன்னாடி பழக்கம் உள்ளவர்கள் தான். என்னமா சதி எப்படி இருக்க, தாட்சாயணி எப்படி இருக்க, சௌக்கியமா அப்படின்னும், இல்ல ஒரு சிரிக்கவானா சிரிக்கலாமோ இல்லையோ, அதுவும் ஒண்ணும் இல்லாம எல்லாம் உண்மனு இருக்கா. அப்பனை பார்த்து மந்திரம் சொல்றான், அது வரைக்கும் சொல்லாதவா. இவ எதுவும் புரிஞ்சிட்டு மேல உள்ள போனா, அவ அம்மா மாத்திரம்தான் வாமான்னு கூட்டு அழிச்சுன்னு போனான். என்ன விஷயம் என்ன, நம்ம கிட்ட பேசிட்டு இருக்க இல்ல, என்னமா அப்பா இந்த மாதிரி கடிதாசு கூட போடவே இல்லையே அப்படின்னா, உனக்குதான் தெரியுமே உங்க அப்பாவை பத்தி கோபத்துல இருக்க, மாப்பிள்ளை மேல அப்படி ஒரு கோபம் இருக்கு, என்ன கோபம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கிறார். யாகம் நல்லா வைபவமா நடந்துட்டு இருக்கா என்னன்னு பார்க்கிறார். நிறைய மகரிஷிகள் வந்திருக்கா, நிறைய தேவர்கள்லாம் வந்திருக்கா, விசேஷமான யாகம் தான் நன்னா நடந்துட்டு இருக்கு. யாகத்தினுடைய பிரக்கிரியை பார்க்கும்போது, இந்த யாகத்துல எல்லா தேவர்களும் வரும்போது ருத்ரன் வரணும், அவருக்குன்னு ஒரு பாகம் இருக்கு, அந்த பாகத்தை அவருக்கு கொடுக்கணும். யாகத்துல அவர் தேவதையா வரும்போது அவருக்கு ருத்ரன் அப்படின்னு பெயர், வெளியிலதான் சிவன் பெயர். வேதத்துல யாக பாகங்கள் இருக்கையும் அதுல மொத்தத்திலையும் அவருக்கு ருத்ரன் பெயர், பெருமாளுக்கு விஷ்ணுன்னு பெயர். அப்புறம் அந்த பிரம்ம பாகம் அதுல வரைச்சுதான் இவருக்கு நாராயணன் அப்படின்னு ஒரு திருநாமம் வருது வேதத்திலேயே. உபனிஷத்துல நாராயணன் அப்படின்னு திருநாமம் வருதே தவிர, யாக பிரக்கிரியை எல்லாம் விஷ்ணுவும் தான் திருநாமம். அந்த மாதிரி இங்கதான் அவருக்கு சிவன் அப்படின்னு பெயர் வருதே தவிர, அங்கெல்லாம் ருத்ரன் அப்படின்னு தான் திருநாமம். அப்போ ருத்ரனை கூட்டு ஏஷத்தே ருத்ரபாகா அப்படிலாம் சொல்லி அதை கொடுக்கணும் இல்லையோ, அவரை அந்த ரிஷிகள்கிட்ட சொல்லி வச்சிருக்காரு, அந்த தக்ஷ பிரஜாபதி இந்த மந்திரத்தை மாத்திரம் எடுத்துருங்கன்ட்டு, வேண்டாம் அவருக்கு பாகத்தை மாத்திரம் கொடுக்கக்கூடாது, அதுவும் வேண்டாம் அப்படின்னு எடுத்துருங்கோன்னுட்டு, வேணாம் அதை விட்டுவிட்டான். அடுத்தது ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போறான். அது தெரிஞ்சுட்டு இந்த சதியானவர் நேர இந்த யாகசாலையிலே முன்னாடி போய் நின்று, இது அந்நியாயம், இது அக்கிரமம், வேத கர்மத்தில் தானே யாகம்ங்கிறது நடக்கணும், நம்ம இஷ்டப்படி நடக்கிறதுக்கா யாகம், ஒரு வைதிக கர்மா எதுவானாலும் அந்த விதிப்படி நடக்கணும் இல்லையா, அப்ப நீங்க பண்றது பெரிய தப்பு, இது செல்லாது அப்படின்னு சத்தம் போட்டோம். அவர் தக்ஷப்பில் ஒன்னையாரிக்க கூட்டா, நீ போ, உன்னை கூப்பிடலையே நாங்க இங்க, அவரையே கூப்பிடலும் போது ஒன்னையார் கூட்டா இந்த இடத்துல அப்படின்னு அவரும் பதிலுக்கு கோபிச்சுக்க, இவர் அந்நியாயமா இருக்க நீங்க பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லி, என்ன உங்களுக்கு அவ்வளவு துவேஷம், ஏதோ பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு விதத்துல பொருத்தம், வேதத்துல அவர் மந்திரம் வந்திருக்குங்கிறதுனால அதை கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது என்ன துவேஷம் உங்களுக்கு. யத்யக்ஷதம் நாம கிரேந்திரிதம் ரிணாம் சக்ரித் பிரசங்காதகமா சுகந்தி ததே பவித்ர கீர்த்திம் தமலங்க்ய சாசனம் பவானகோ த்வேஷ்டி சிவம் சிவேதரஹ. சிவ அப்படின்னு ரெண்டு திருநாமம் இருக்கு, ரெண்டு அக்ஷரம், ரெண்டு அக்ஷரம் இருக்கு திருநாமம். இந்த திருநாமத்தை சொன்னா பாபம் போகும் அப்படின்னு சிவபக்தர்களுக்காக ஒரு சாஸ்திரம் இருக்குன்னா, அந்த சாஸ்திரத்தை எழுதி வச்சவன் யாரு, பகவான் தானே. பகவான் தான் தன்னுடைய, அதாவது அவரவர் தமதமது அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் அப்படிங்கிறார். அந்தந்த தேவதையை தேவதை ஆக்கியனது பகவான் தான், இந்திரனை இந்திரனாக்கியனது பகவான், சந்திரனை சந்திரனாக்கியது பகவான், யமனை யமனாக்கியனது பகவான், சிவனை சிவனாக்கியனது பகவான். இப்ப சிவபக்தர்கள்லாம் சிவ பூஜை பண்ணுங்கோ, நீங்க சிவநாமத்தை சொல்லுங்கோ, சொன்னா உங்களுக்கு அவர் பலனை கொடுப்பார் அப்படின்னு அந்த ஏற்பாடு பண்ணது பகவான் தான். பலனை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா கட்டாயம் கொடுப்பார். அவரவர் இறைவர் குறைவில் அப்படின்னு அவளுக்கு ஒரு குறவும் கிடையாது, அவ கேட்ட பலன் அவளுக்கு கிடைக்கும் எல்லாமே. அப்படி இருக்கச்ச எத்தனையோ தேவதைகள் இருக்கா இல்லையா, அதுல நாம கீர்த்தனம் அப்படின்னாலே ஹரிநாம கீர்த்தனம் தானே பிரசித்தம். அப்படி இருக்கச்ச பகவான் இன்னொரு ஏற்பாடு பண்ணியிருக்க, யார் சிவநாமத்தை சொல்றாலோ, சிவபக்தர்களா இருந்து யார் சிவநாமத்தை சொல்றாலோ அவர்கள் கேட்ட பலனை சிவன் கொடுப்பார் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்க. இது பாக்கி வேர்களும் கிடையாது. இந்திரனை குறித்து இந்திர நாம ஸ்மரணம் பண்ணா நாம கீர்த்தனம்னா இந்திரன் பலன் கொடுப்பாருங்கிறது கிடையாது. ஏன்னா இந்திரனை குறித்து ஏதாவது கர்மம் தான் பண்ணணும், நாமம் பலன் கொடுக்காது. வருணனுக்கும் கர்மம் பண்ணணும் இல்ல பூஜை பண்ணணும், குபேரனுக்கும் கர்மம் பண்ணணும் பூஜை பண்ணணும் இல்ல ஆற்று போட்டோவாவது மாட்டி வச்சுக்கணும், நான் இருக்கும் இடத்தில் செல்வம் குழிக்கும் அப்படின்னு எழுதியாவது வச்சுக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லையோ, வெறும் நாம கீர்த்தனம் அந்த நாம கீர்த்தனாலேயே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பகவானுக்கு மாத்திரம்தான் சொந்தம். அதை பகவான் வந்து அவருக்கு கொடுத்துருக்க, உனக்கும் வச்சுக்கோ அந்த ஒரு பிரபாவத்தை. அத வந்து சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அந்த ஹரிநாமமும் ஹரிநாம கீர்த்தனமும் சிவநாம கீர்த்தனமும் துல்லியம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா அந்த நாம கீர்த்தனம் அந்த பலனை கொடுக்கும், இந்த நாம கீர்த்தனம் இந்த பலனை கொடுக்கும், அது இதுக்கான பலம் இருக்கு. அதான் அவரவர் இறையவர் குறைவில அப்படின்னு, இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றார். அவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கோ, யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கு? இந்திரனுக்கு இல்லாத, சந்திரனுக்கு இல்லாத, குபேரனுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் இவருக்கு கொடுத்துருக்கு. அதை புரிஞ்சுண்டா அப்புறம் துவேஷம் வராதே. அப்புறம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க நாமத்தை சொல்லணும் இல்லையோ, சிவன் சொன்னா சிவன் சொல்றோம், ருத்ரன் சொன்னா ருத்ரன் சொல்றோம். அம்பிகாபதய உமாபதயே நமோ நமஹ அப்படின்னு வரும் உபனிஷத்துல. நான் வைஷ்ணவன் அம்பிகாபதி உமாபதி நமோ நமஹான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமோ? வேத மந்திரமாச்சே, அது சொல்றத நம்ம சொல்லித்தானே ஆகணும் எதுவானாலும். அதனால எப்போ அந்த நாமத்திலேயே உனக்கு பெரிய துவேஷம் அப்படின்னு வந்துட்டோ அது பகவான் மேல துவேஷம்னு அர்த்தம். நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே அப்படிங்கிற கிருஷ்ணன் தான் எல்லா தெய்வத்தையும் நாட்டி வச்சவர். அங்கங்க மூளைக்கு மூல தெய்வம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, மூளைக்கு மூல தெய்வம் இருக்கு, மூளைக்கு மூல புறப்பாடு நடக்குது. கிருஷ்ணன் எடுத்து வச்சுக்கான், ஏன்னா நல்லதோர் அருள் தன்னாலே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். எல்லாரும் சாட்சாத் கிருஷ்ணன் தான் பரதெய்வம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு கிருஷ்ணன் கிட்ட வருவான்னு நினைக்க முடியாது. அவரவர் தமதமது அறிவறி வகை வகை, அவரவர்கள் புத்தி எதுவரை போகும் அதுவரைதான் போகும். அவர்களுக்கும் க்ஷேமம் வரணும், அதுக்காக அவர்களுக்கும் அந்த தெய்வத்தை பகவானே ஏற்படுத்தி வச்சிருக்கான். நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே. இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, காட்டினான் திருவரங்கம் உய்பவர் தூயும் வண்ணம் கேட்டிலே நம்பி மீர்கள் கருட வாகனும் நிற்க சேட்டை தன்மடியகத்து செல்வம் பார்த்து இருக்கின் நீரே தோன்றிய அந்த தத்துவத்தை அழகா சொன்ன நம்மாழ்வார் சொல்லியிருக்க. அதனால வேத கிரமப்படி, வேதம்ங்கிறது பகவத் ஆராதனமான அப்படிங்களே, வேத கிரமப்படி நடக்கணும். அதுல போய் துவேஷங்கள், மந்திரத்துல துவேஷமும் வேதத்துல சொல்லிருக்கிற நாமத்துல துவேஷமும் வரக்கூடாது. யத்யக்ஷரம் நாம, ரெண்டு அக்ஷரம் சொல்றதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்? ஏதாவது நாமகீர்த்தனம் பண்ணணும்னா நாமகீர்த்தன பிரபாவத்தை சொல்ற ஸ்லோகம் இது அப்படின்னு பொதுவா வச்சுப்போம். நாமகீர்த்தனம் சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? வாய் இல்லையா, நாக்கு இல்லையா, பைசா செலவா இல்ல, அங்கங்க ஓடி உடம்பெல்லாம் வலிக்கிறது, கைகள்லாம் வலிக்கிறதுன்னு ஏதாவது உட்காரும் போது நாமகீர்த்தனம் சொல்லும் அவ்வளவுதானே. யத்யக்ஷரம் நாம கிதேதி தந்திருநாம் சக்ருத் பிரசங்காத்து, ஒரு தடவை சொன்னாலே போருமே. பகவான் வந்து சகசனாம் ஆயிரம் நாமம் சொன்னால்தான் நாம கீர்த்தன பலன், ஒரு நாமத்தை சொன்னா அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா இல்லையே, பெருமோர் ஆயிரத்து ஒன்று நீர் பேசுவினே அப்படின்னு தானே சொல்ற, ஏதாவது ஒரு திருநாமத்தை சொல்லுங்க சொல்ற. சோகம் ஏகேன ஸ்லோகேன ஸ்துதையேவ ந சம்சயா யோமாம் நாம சகசிரேன ஸ்தோதி வச்சதி பாண்டவர், ஆயிரம் திருநாமம் சகசிரம் சொல்ல முடியாட்டா கூட ஒரு திருநாமத்தை சொன்னாலே எனக்கு ரொம்ப திருப்தி அப்படிங்கிறார் பெருமாள். ஓர் ஆயிரமாய் உலகேழளிக்கும் பேராயிரமுடைய பிரான் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அதாவது பெருமாளுடைய ஒரு திருநாமம் இருக்கொழியோ அது வந்து ஆயிரம் திருநாமம் சொன்னா என்ன பண்ணணும் அந்த பலனை கொடுக்குவான் ஒரு திருநாமம். அதே மாதிரி ஆயிரம் திருநாமம் இருக்குங்க அப்படின்னா எப்படிப்பட்ட திருநாமம் இருக்கும்? சக்ரித் பிரசங்காத்து, ஒரு தடவை ஒரு பிரசங்கத்தை சொன்னா போதும். பிரசங்கத்துல வெறுமை, இதுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒரு சங்கல்பம் பண்ண வேண்டாம். பெருசா எதுவும் கோயில போய் பெருமாள் சன்னதியில போய் அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்னா, என்ன அர்ச்சகர் கேட்ட என்ன பெயர்ல பண்ணணும், யார் பேர்ல பண்ணணும் அப்படின்னு கேட்ட, அஷ்டோத்திரம் அர்ச்சனை பண்ணணும், யார் பேர்ல பண்ணணும் அப்படின்னு கேட்ட, அதுதானே இது ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பெயர் எழுதிக்கோங்க, இந்த நட்சத்திரத்துல இந்த கோத்திரத்துல பிறந்தவன் விஷ்ணு சர்மான்னு என்னுடைய பெயர், அடுத்தது உத்தராட நட்சத்திரத்துல பிறந்தவன் என் பையன், அடுத்தது என்னுடைய பத்னி பூராட நட்சத்திரத்துல பிறந்தவன் என்னுடைய பத்னி அப்படின்னு ஆரம்பிச்ச. இவன் முடிக்கிறதுக்குள்ள அங்க சாஸ்திரம் முடிஞ்சு கொடுத்தாங்க, அஷ்டோத்திரம் பண்ணி அர்ச்சகம் முடிச்சுட்ட, இவன் சொல்ற நாமும் முடியல. எதுக்கு இப்படியெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சங்கல்பம் பண்ணிக்க வேண்டாம். அஸ்ய ஸ்ரீ பகவதாக ஸ்ரீ விஷ்ணுவராஜ்யா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணா தித்திய பராதே ஸ்ரீ சேதா கல்பே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கிடுகிடு மகாசங்கல்பம் சொல்லி கடைசியில ஸ்ரீராமநாம ஜபம் கரிஷே அப்படின்னு சங்கல்பம் சொன்னா, நீ இத்தனை சொல்றதுக்குள்ள ஸ்ரீராமண ஜபமே 180 ரூபாய் சொல்லிருக்கலாம். இத்தர சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பிரசங்கம் இருந்தா போதும், சங்கல்பம் வேண்டும். சக்ரிட் பிரசங்காதி அகமா சுகந்தி தே, உடனே பாபத்தை போக்கும், காலாந்தரத்துல போக்குங்கிறது கிடையாது. பவித்ர கீர்த்தி தமலங்கிய சாசனம் பவானகோ த்வேஷ்டி சிவம் சிவேதரகம், அப்படிப்பட்ட சிவனை போய் நீ துவேஷிக்கிறியே அப்படின்னு கோபிச்சுண்டு தாட்சாயினி சொல்ற, முறை தவறி நடக்கிற இடத்துல நான் இருக்க போறதில்லை, நான் விட்டுட போறேன், எனக்கு இந்த சரீரமும் தேவையில்லை, நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரத்துக்குள்ள போறும் போறும்னு ஆயிடுச்சு, நான் திருப்பி அந்த இடத்துக்கு போக முடியாது. மாத்திரமே இல்ல, உங்களுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு தானே போகணும், நான் இனிமே போகச்சு கூட தாட்சாயணியும் தானே பெயர், அது எனக்கு இனிமே இஷ்டமில்லை. எப்ப அவரை துவேஷிங்கிறங்களோ எனக்கு அது தேவையில்லை, அதனால நான் பிராணத்தியாகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய சரீரத்திலிருந்தே அக்னி வருது, அந்த அக்னியிலேயே தபஸ் பிரபாவத்தினால அக்னி வர, அந்த அக்னியிலேயே தன் சரீரம் இருக்க, அதுலேயே பிராணத்தியாகம் பண்ற. அடுத்த ஜென்மத்தில் அவர் ஹிமவத் பர்வதம் அவருடைய புத்திரியாக பிறந்து பர்வத புத்திரியான அப்படினாலே பார்வதி அப்படின்னு பெயர் வச்சிருந்து தபஸ்னாலே பரமசிவனை ஆராதனம் பண்ணி அவரை பரிணயம் பண்ணிட்டார் அப்படின்னு அவருடைய சரித்திரம் இருக்கு. பரமசிவன் என்ன பண்ணார்னா, கைலாச லோகத்தில் இவர் போனப்புறம் என்ன நடக்க போறதுன்னு ஓரளவு தெரியும், இருந்தா கூட சாந்தமா இருக்க, நாரதர் போய் அவர்கிட்ட போய் விஷயம் கேள்விப்படலையே அப்படி சாந்தமா இருக்கே, நீங்க உங்க பிரபாவத்தை காமிக்க வேணாமா அப்படின்னு பேசாம இருக்கேன், நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து என்ன கலப்புறார் அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடாது, சிலதெல்லாம் அடக்க வேண்டியதெல்லாம் அடக்கணும், யாகம் வந்து வழி தவறி நடந்திருக்கு, இந்த வழி தவறி நடந்த யாகத்தை நடக்க விட்டாம பண்ணணும், துவம்சம் பண்ணணுங்கிறது உங்களுடைய பொறுப்பு, நமக்கு அதுதான் இருக்கு, அதனால அதை நீ செய்யணும் அப்படின்னா, அதுவும் இல்லாமல் இந்த தாட்சாயணிக்கு நடந்த கதையும் உனக்கு தெரியும், இந்த லோகத்துல எல்லாரும் அங்கீகரிக்கும்படி பண்ணக்கூடாது, துவம்சம் பண்ணணும், தட்சணம் ஒழிக்கணும் அப்படின்னா, வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜட்டாமுடைய கிள்ளி போட அதிலிருந்து வீரபத்ரன் அப்படின்னு ஒருத்தர் வர, அவரும் அவருடைய கணங்களும் ருத்ரகணங்களும் மொத்த பேருமா இந்த தக்ஷ யாகம் நடக்கிற இடத்துல வந்து தக்ஷம் சயஜம் ஜகின்னு சொல்லியிருக்க, தக்ஷனையும் யாகத்தையும் ஒழிச்சுடு அப்படின்னு அப்படின்னால யாகத்தை துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அங்க இருக்கிற மகரிஷிகள் எல்லா தேவர்கள் எல்லாம் ஓட ஓட ஓட விரட்டினார்கள் எல்லாரையும். மகரிஷிகள் பிருகு மகரிஷி அவருடைய ஸ்மஸ்ருக்களே மீசை, அந்த மீசையால அவர் இப்படி மீசையை காட்டி காட்டி பேசினாராம், அதனால அந்த மீசையை பிடுங்கி போட்டுட்டா. மொத்த பேரும் பகத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய கண்ணை பிடுங்கி போட்டா, பூஷா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய பல்ல பிடுங்கி போட்டா, தக்ஷன் அப்படின்னு இருக்கிறவங்க யாகம் பண்றவர் அவருடைய சிரஸை எடுத்துட்டு அறுத்து அந்த சிரஸையே அக்னியில ஹோமம் பண்ணிட்டார். தேவர்கள் எல்லாரையும் ஓட ஓட ருத்ரகணங்கள்லாம் விரட்ட மகாமக்கணம் ஆயிடுத்து அந்த இடத்துல. இவர்கள்லாம் வேகமாக ஓடி போய் பிரம்மா கிட்ட போய் சரணாகதி பண்ணாங்க, எங்களை காப்பாத்துங்கோ, இந்த மாதிரி பெரிய அனர்த்தம் ஆயிடுது, நீங்க என்ன பண்ணுங்கோ, சிவன் இல்லாத யாகத்துல நீங்க கூட இருந்தோங்க இல்லையா, அது தப்புதானே, சொல்ல வேணாமா, எடுத்து சொல்ல வேண்டாமா, தப்புதான் பண்ணிட்டோம், நீங்க தான் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி சாந்தப்படுத்தணும் அப்படின்னா பிரம்மா வந்து தேவர்களையும் கூட்டுண்டு கைலாச லோகத்துக்கு வந்து சிவனை ஸ்தோத்திரம் பண்ணார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் சாந்தமா இருக்கணுமே அப்படின்னார். நான் அப்படிதான் சாந்தமா இருந்த நாரதர் தான் வந்து கிளப்பிட்டு போயிட்டார், நான் பேசாம தான் இருந்தேன், அவர் தான் வந்து சொன்னார் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னார். இப்ப நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி இருக்கேன், சாந்தமா இருக்கணும்னா நான் சாந்தமா இருக்கேன். அதை பத்தி என்ன, எனக்கு யார் மேலுமே கோபம் கிடையாது, தேவர்கள் மேல கோபம் கிடையாது, பிராமணர்கள் மேல துவேஷம் கிடையாது, தக்ஷன் மேலேயே எனக்கு உண்மையிலேயே கோபம் கிடையாது. நான் பார்வதி கிட்டியும் அவகிட்டையும் சொன்ன, தாட்சாயணிய கிட்டையும், அவ கேட்கல. என்ன பெரிய சண்டை எங்களுக்குள்ள, ஒரே ஒரு சண்டை தான், சதஸ்ல யாக சதஸ்ல அவர் வரும்போது நான் எழுந்துக்கல அப்படின்னு தான பிரச்சனை. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தர் எழுந்துக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு, ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தர் சேவிக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு அப்படிங்கறத வைஷ்ணவ தர்ம சாஸ்திரங்கள்ல பார்த்தாதான் தெரியும், இல்லாட்டா புரியாது. பிரசிரயண பிரணிபாதனே பரஸ்பரம் ஒருத்தர் தலை வணங்கி கைகூப்பி அடியேன் அப்படின்னு சொல்றதும் சேவிக்கிறதும் வைஷ்ணவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பண்ணுவார். இவர் சேவிப்பார், அவரும் சேவிப்பார். வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவானா, ஒரு வைஷ்ணவர் இன்னொரு வைஷ்ணவர் பார்த்தா சேவிக்கணும். அதனால பெரியவாடெல்லாம் பார்த்தா தெரியும், இவர் நமஸ்காரம் பண்ணுவார், அவர் பேசாம இருக்கலாம் அவரும் இவரை நமஸ்காரம் பண்ணுவார், ரெண்டு பேரும் சேவிச்சுருப்பார். இவர் அடியேன் அப்படின்வார், அவரும் தலைவணங்கி அவரும் அடியேன்வார். இப்ப யார் யாருக்கு அடியவர், ரெண்டு பேரும் சொல்லினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் இருக்காரு, அவருனால மரியாதை அவருக்கு. இவர்கள் இவருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கார், அவருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கார் அப்படிங்கறத அவர் புரிஞ்சின்றபடினால அவர் சேவிக்கிற பகவான் சேவிக்க வேண்டியதுதானே, அதனால பரஸ்பரம் சேவிச்சுக்கிறார். அடியேன்னு சொல்றது என்னன்னா, வெறும் மனுஷியரை பார்த்து ஆபீஸ்ல போய் ஆபீஸ்ல பாஸ் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து அடியேன் அப்படின்னு சொல்றது இல்ல, அவனை பார்த்து தாசன் சொல்றது இல்ல. உமக்கு தாசன், அவர் எத்தனை சின்னவரா இருந்தாலும் அவரை பார்த்து இவர் அடியேன் தாசன் அப்படிங்கிற, இவரும் அவரை பார்த்து அடியேன் தாசன் அப்படிங்கிறார்னா, அவர் வயச பார்க்கல, அவருடைய ஞானத்தை பார்க்கல, அவருடைய குலகோத்திராதிகளை பார்க்கல, அவர் என்ன ஹைட்டு என்னங்கிறத பார்க்கல, அவருடைய பணத்தை பார்க்கல, அவர் உள்ளுக்குள்ள பகவான் இருக்கார் அப்படிங்கறத பார்த்தானா, உடனே அவ வந்து அடியேன் அப்படின்னு சொல்றா. அதனால ஒத்தொத்தர் எழுந்துக்கிறதோ இல்ல அடியேன்னு சொல்றதோ இல்ல நமஸ்காரம் பண்றதோ, உள்ளுக்குள்ள இருக்கார் பகவானுக்காக தான். சரீரத்தையே பெருசா நடிச்சுன்னா, இந்த பதவியில இருக்கேன் அப்படின்னு, இந்த அளவு பைசா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுன்னு ஒருத்த வந்தான்னா, அவனை பார்த்து அடியேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இருக்கிறேன் கோயிலுக்குள்ளேயே பெருமாள் சேவிக்கணும்னு யார் வராளோ அவளை பார்த்து நாம அடியேன்னு சொல்லி அவளுக்கு சேவை பண்ணி வச்சு பண்ணா விசேஷம். நான் சாஸ்திரத்துல என்ன சொல்ல தெரியுமோ இல்லையோ, கோயிலுக்குள்ளே செய்யக்கூடாத 32 அபச்சாரங்கள் அப்படின்னு இருக்கு ஸ்ரீவராக புராணத்தை. சில அபச்சாரங்கள்லாம் கோயிலுக்குள்ளே பண்ணக்கூடாதுன்னு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், வராக புராணம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்மளாம் கோயிலுக்குள்ளே எதை செய்கிறோமோ அதுதான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. கோயிலுக்குள்ளே வம்படிக்க கூடாது, கோயிலுக்குள்ளே சண்டை போடக்கூடாது, கோயிலுக்குள்ளே காலை நீட்டின் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் முக்கியமானது என்ன இருக்குன்னு கேட்டால், பகவத் பக்தரா இல்லாதவன் யாராவது கோயிலுக்குள்ள வந்தா அப்ப அடியேன் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டுனு போய் சேவை பண்ணிருக்கப்படும். யார் பக்தியோட வரானோ அவனுக்கு தான் சேவை, இன்னொருத்தனுக்கு நம்ம போய் அந்த மாதிரி கீழ் நிற்கக்கூடாது. அப்படி பண்ணா அது ஒரு அபச்சாரம். பகவானுடைய சந்நிதியில பகவத் பக்தர்களை தான் பூஜிக்கணுமே தவிர, பக்தர்கள் இல்லாதவாள் போய் பகவான் சந்நிதியில் போய் இது பூஜிக்கணும், அதெல்லாம் வெளியில வச்சுக்கலாம், இங்க கிடையாது. அதனால எழுந்துக்கணும்னா உள்ள பகவான் இருந்தா தானே எழுந்துக்கணும். ஆனா தக்ஷ பிரஜாபதி அன்னைக்கு யாக சபையில உள்ளுக்குள்ள வரும்போது, நான் இந்த ஸ்தானத்துல இருக்கேன் எனக்கு யார் எழுந்துக்கிறான்னு பார்க்கணும்னு வர, அவருக்கு நான் எழுந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் எழுந்துக்கல, இந்த விஷயம் நான் அவகிட்ட சொன்னேன், அவளுக்கு புரிஞ்சதோ இல்லையோ தெரியல, இது கோபிச்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையே, இது தத்துவம் தானே அப்படின்னு. வாஸ்தவம் தான், தேவர் சொல்றதெல்லாம் சரி, ஆனா யாகம் இப்படி அநியாயமா நாசம் ஆயிடுச்சு, தக்ஷனும் போயிட்ட, இனிமே என்ன பண்றதுன்னா பரவாயில்ல நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவன் வந்து நேர கீழே இறங்கி வந்து தக்ஷ யாகத்துக்கு வர, என்ன என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி, அந்த பிருகுங்கிறவருடைய மீசை போயிடுச்சு இல்லையா, அதுக்கு ஆட்டினுடைய மீசையை அவர் கொட்ட வச்சுட்டார். பகங்கிறவருடைய கண்ணு போயிடுச்சு இல்லையா, அவருக்கு மித்தனுடைய கண்ணு அவருக்கு போட்டார். பூஷாங்கிறவருக்கு பல்லு போயிடுச்சு இல்லையா, அதனால அவருக்கு மாவு கொடுங்கோ அவருக்கு அப்படின்ட்டார். பல்லு இல்லாதோ அதான் சாப்பிடும், சீஜெண்டி பக்ஷம் சாப்பிட முடியல அப்படின்னா மாவாது கொடுங்கோ சாப்பிடுங்கிற பல்லு இல்லைங்க. தஸ்மாத் பூஷா பிரபிஷ்ட பாவஹ அதந்த கோஹி தன் தேவா அப்ருவன். வேதத்தில் இருக்கிற கதை தான் எல்லாமே. பூஷாவுக்கு மாவு தான், இன்னைக்கும் யாகத்தில் பூஷான்னு சொன்னால் மாவு தான் எடுத்து வைப்போம், பல்லு இல்லாத அப்படின்னு. தக்ஷ பிரஜாபதிக்கு சிரசே போயிடுத்து, என்ன பண்றது அப்படின்னா ஆட்டினுடைய சிரசை எடுத்து அவருக்கு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி சிரசை சேர்த்து அவருக்கு ஒத்து வச்சு அவருக்கு உயிர் வந்துடுத்து. அதுக்கப்புறம் பார்த்த பரமசிவனை பார்த்து எத்தனை கருணை இருந்தா வந்து எனக்கும் உயிர் கொடுத்து, என் முதல்ல பண்ணது நியாயம், நான் தப்பு பண்ணிட்டேன், என் உயிரை போக்கடிச்சது நியாயம், இப்போ எனக்கு உயிரையும் கொடுத்துருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆச்சரியமாக இவர் ஸ்தோத்திரம் பண்ணா அது ஆடு தலை தானே அப்படின்னா இருந்தா இருக்கட்டும் பரவாயில்ல, ஏதோ இந்த தலையாவது இருக்கேன், இதை இருந்துட்டு இருந்தா நான் மேமேன்னு சொல்லிட்டு இருப்பேன். சொன்ன வேடிக்கையாக வந்து சொல்வா, சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா சமக சௌரியம் வந்துட்டு எனக்கு சஞ்ச மேமயஸ்தமே பிரியஞ்ச மேனு காமஸ்தமேன்னு தானே சொல்லணும், மே மேன் சொல்றபடினால இதுவும் சோகியமா இருக்கு எனக்கு, இந்த தலையே இருக்கட்டும் அப்படின்னா. அப்படி அழகாக அந்த தக்ஷ யஜ்யம் நடந்தது. உடனே இந்த யாகத்தை சேர்த்து வைக்கணும் இல்லையா, யாகம் விட்டு போயிடுச்சு இல்லையா, இவாள்லாம் சேர்த்து வச்சாச்சு, இத்தனாலே நடந்த அந்த யாகம் நடுவில் இந்த பிரளயத்தினால நின்று போயிடுது. திருப்பி யாகத்தை விட்ட இடத்துல ஆரம்பிக்கணும் இல்லையா, அதுக்கு உடனே ஆரம்பிக்க முடியாது, பிராயசித்தம் பண்ணும். அதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணலாம் அப்படின்னா மகரிஷிகள்லாம் சொன்னா இதுக்கு ஒரு பிராயசித்தம் தான் இருக்கு. வைஷ்ணவ்யர்ச்சா சந்தனோதி யஜ்ஞோ வை விஷ்ணு யஜ்ஞே நைவ யஜ்ஞகும் சந்தனோதி. பகவான் விஷ்ணுவை குறிச்சு ஒரு மந்திரம் இருக்கு, இதம் விஷ்ணுர் விசக்ரமே த்ரேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே அப்படின்னு ஒரு மந்திரம். இது வைஷ்ணவ்யருக்குன்னு பெயர் இருக்கு. இதுதான் அந்த சேர்த்து வைக்குமா, முட்டு போனதெல்லாம் நடுவில் ஏதாவது நம்மளே ஆற்றுல ஏதாவது வைதிக காரியம் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, நடுவில் யாராவது பேச்சு கொடுப்பார், யாரும் வந்து பேச்சு கொடுக்க வேண்டாம், அப்போ தான் செல்ஃபோன் அடிக்கும், உடனே ஃபோன் எடுத்து பேசுவோம், மறுபடியும் இங்கே ஆரம்பித்தாருன்னா யாகம் விட்டு போயிடும் நம்ம பண்ணுற காரியம். அப்போ விஷ்ணு தான் அதை சேர்த்து வைக்கிறவா யாகத்தை. என்ன காரணம் அப்படின்னா வேதம் அழகாக சொல்கிறது, யஜ்ஞோ வை விஷ்ணு யஜ்ஞே நைவ யஜ்ஞகும் ச, யாகத்தை வச்சு தானே யாகத்தை சேர்க்கும். அதாவது ஒரு துணி விட்டு போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணா இன்னொரு துணியை ஒட்ட வச்சு அந்த துணியை சேர்க்கணும், ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் ஓட்டை எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இப்போ இன்னொரு பிளாஸ்டிக் சேர்த்து வச்சு அதை சூடாக்கி அதை சேர்த்து ஒட்ட வைக்கணும், ஒரு ஈய சொம்பு ஓட்டை வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஈயத்தை சேர்த்து அதை ஒட்ட வைக்கணும், அப்படிதானே அதது அதது கால வசதினாலே சேர்க்கணும். யாகம் விட்டு போச்சு அப்படின்னா யாகத்தினாலதான் யாகத்தை சேர்க்கணும். யாகம்னா யாருன்னா யஜ்ஞோ வை விஷ்ணு, யாகங்கிறது விஷ்ணு தானே, அதனால யஜ்ஞனையும் யஜ்ஞகம் சந்தனம், யஜ்ஞத்தை கொண்டு தானே யஜ்ஞத்தை சேர்க்க முடியும், வேற என்னாலும் சேர்க்க முடியாது. அதனால விஷ்ணவே சிபி விஷ்டாய ஜுகோதி, விஷ்ணு சிபி விஷ்ணு விஷ்ணுன்னு ஒருத்தர், அவருக்காக யாகம் பண்ணுங்கோ அவர் தான் யாகத்தை சேர்த்து வைப்பார் அப்படின்னு அங்கே இருக்கிற மகரிஷிகள்லாம் சொல்ல உடனே பகவானுக்காக ஒரு யாகம் பண்ண ஆரம்பித்தான். அப்போ சாட்சாத் பகவானே நேராக வர அந்த இடத்துல, இது நாள் வரைக்கும் வரலை, இதெல்லாம் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் வரலை போல இருக்கு, சரி நடக்கிறதா நடந்து முடியட்டும் கடைசியில் பார்த்துக்கலாம்னு. இப்போ முன்னாடி வந்து அவர் பிரசன்னமாக எல்லாருமே அவரை ஸ்தோத்தம் பண்ணுறார், யாகமே உம்முடையது தான், உம்ம ஆராதனத்துக்காக தான் யாகத்தை சிருஷ்டிச்சா, அது போய் ஏதோ தன்னுடையதுன்னு நினைச்சிருந்து இந்த தக்ஷன் பண்ண கூத்து இருக்கு, ஆனால் கடைசியில் நல்ல வேலையாக பரம கிருப்பையினாலே நீர் வந்து இதை சேர்த்து கொடுத்தீர் அப்படின்னு பெருமாள் சொன்னார். நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், யதா புமான் நஸ்வாங்கேஷு மனுஷன் இருக்கானே அவனுடைய கையை காலு அந்த ஆத்மாவை பார்க்க முடியாது. அதாவது என்ன கேட்டா, சிவனாகட்டும் பிரம்மாவாகட்டும் இந்திரனாகட்டும் எல்லாருமே என்னுடைய சரீரமானவர்கள் மொத்த பேர், அப்படி இருக்கிறது அதை பிரிச்சு எப்படி பார்க்க முடியும், நீ ஏண்டா அடிச்ச அப்படின்னு கேட்டா நான் அடிக்கல என் கை தான் அடிச்சது அப்படின்னா விட முடியுமா, உன் கை அடிச்சதுன்னா நீ அடிச்சதுன்னு அர்த்தம், உன் கண்ணு பார்த்தது நான் பார்க்கல என் கண் தான் பார்த்தது அப்படின்னு சொல்ல முடியுமா, அதனாலே அங்கான் என்யா தேவதா ஆஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எல்லா தேவதைகளுமே என்னுடைய அங்கங்கள், என்னுடைய சரீரங்கள் மொத்த பேருமே. அதனால அவளுக்கு வேதத்தினாலே வேத மந்திரத்தினாலே எது பண்ணாருமே அது எனக்கு பண்ண மாதிரி தான் மொத்தமுமே. இதுல வந்து பேத புத்தி அப்படிங்கிறது கிடையாது. இதுவே இவர் வேற அது வேற அப்படிங்கிறது லௌகீகமான காரியத்தில் இருக்குமே தவிர, வைதிகமான காரியத்தில் எதுவானாலுமே அது சிவனானாலுமே பிரம்மாவானாலுமே என்ன மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணால் அது எனக்கு செய்கிற பூஜை, ஏன்னா அவர்கள்லாம் என்னுடைய அங்கமாக இருக்க அப்படின்னா. அதனால தேவரிஷி பித்ருன்னு பகவதாத்மகான் தியாத்வா சந்தர்ப்பிய அப்படிங்கிறார் சுவாமி ராமானுஜர் நித்தியத்தில் சொல்லும்போது. தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸ்நானாங்கமாக. இப்போ தேவரிஷி பித்ரு தர்ப்பணம்னா அது தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும்னா பிரம்மாதி தேவர்களுக்கு தர்ப்பணம். பிரம்மாதி தேவர்களுக்கு தர்ப்பணத்தை நான் எதுக்கு பண்ணணும், நான் பரம வைஷ்ணவனாச்சே ஏகாந்தியான வைஷ்ணவனாச்சே அப்படின்னா அது புரிஞ்சுக்கோ. தேவரிஷி பித்ருன்னு பகவத் ஆத்மகான் தியாத்வா பகவானுடைய சரீரம் அவர்கள்லாம், அதனால் அதை புரிஞ்சுட்டு அந்த தர்ப்பணத்தை பண்ணுங்கிற நித்தியத்தில் அந்த மாதிரி எந்தெந்த விதி இருக்கோ அது எத்தனை வேத மந்திரத்தில் எத்தனையோ விதிகள்லாம் இருக்கு. அது ஈசான பலி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது உட்பட எதுவானாலும் வைதிகர்கள்னா பகவானுடைய சரீரம் தான் அந்த தேவதைகள்ங்கிறத புரிஞ்சுன்னு மொத்த பேர் இன்னைக்கும் பண்ணிட்டுருக்கோம். யாரெல்லாம் பரம ஏகாந்திகளாக இருக்கிறோம், பரம ஸ்ரீகிருஷ்ணவர்கள், பரம வைதிகர்கள் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பகவான் எடுத்து சொல்கிறார், இதை விட்டுட்டு அதை விட்டுட்டு எல்லாம் பண்ணக்கூடாது, என்னுடைய புத்தினாலே எல்லாருமே எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு எடுத்து சொல்றார். அப்பதான் பரமசிவன் பேசுற, தவ வரதவரேங்கிராசிஷேகாக்கினார்த்தேமுனிபிரசக்தைராதரேனார்கணியேதிரசிதியம்மா வித்யலோகோபவித்தம் ஜபதினகனயேததுத்வத்பரானுக்ரஹேண. எனக்கு எல்லாரும் ஒரு பெயர் வச்சிருக்கா, மகா கோபிஷ்டன் அப்படின்னு பெயர். எதுக்கெடுத்தாலும் இவருக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் தக்ஷன் வந்து முதல்ல என்ன சபையில கோபிச்சுட்டார் இல்லையா, அப்ப எனக்கு கோபமே வரல. அதுக்கப்புறம் இவர்கள்லாம் பரஸ்பரம் சாபம் கொடுத்தா இல்லையா, அப்பவும் எனக்கு கோபம் வரல. அதுக்கப்புறம் தாட்சாயணியானவள் அந்த யாகத்துக்கு போய் அவ அவமரியாதப்பட்டு அவள் உயிரை தியாகம் பண்ணா இல்லையா, அப்பவும் எனக்கு கோபம் வரல. அதுக்கப்புறம் பிரம்மா நடுவில் கோபம் வரா மாதிரி இருந்தது, ஆனா பிரம்மா வந்து சொன்னப்புறம் மறுபடியும் சாந்தமாயிட்டேன். எல்லாரும் எனக்கு என்னமோ அப்படி ஒரு பெயர் வச்சிருந்தா கூட எனக்கு கோபமே வராததுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டானா, நீர் தான் காரணம். பகவான் கிட்ட சொன்னேன், நான் உண்மை நினைச்சுட்டு இருக்கேன். தவ வரதா வரதன்னு இங்க இருக்க பெருமாள் திருநாமத்தை சொல்ற, தவ வரத வராங்கிறவும் உண்மை திருவடியே நான் நினைச்சிருந்த அப்படின்னால நான் யாரை பத்தி கவலைப்படணும், யார் என்ன என்ன சொன்னா என்ன. பகவான் திருவடியை நான் சேவிச்சுட்டு இருக்கும்போது, பகவான் திருவடியை நினைச்சுட்டு இருக்கும்போது என்னை பத்தி நாலு பேர் வெய்யட்டுமே, அதனால எனக்கு என்ன ஒண்ணும் கிடையாது. ஆசிஷே காக்கினார்த்தே ஹபி முனிபிரசக்தை, வேற எதுலையும் ஈடுபடாத முனிவர்கள்லாம் ஈடுபட்ட உன் திருவடியில நான் ஈடுபட்டு இருக்கேன். ஆதரே நார்கணியே, அதனால நான் இதுவரைக்கும் கோபம் வராமல் இருந்ததுக்கு காரணம் தத்து பரானுகிரகேன, உங்களுடைய பெரிய அனுகிரகம் தான் அப்படின்னு பெருமாள் குறித்து ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணார். இதுதான் சொன்னேன், பரமேஸ்வரன் பகவானையே முதல்ல இருந்து நினைச்சிருந்தபடினால அவர் வந்து இதுல எதுலையுமே கலந்துக்காம இருந்திருக்காருங்கிறத கடைசியில சொல்ற. இப்படி தக்ஷ யாகத்தை ஆச்சரியமா நடத்தி வச்சார் பெருமாள். அந்த யாகத்துக்கு வந்திருந்த போது ரொம்ப அழகா சேவை சாதிச்சார். இதமத்யத்புத தரிசனந்தே வபுரானந்த கரம் மனோதிருஷம் இந்திரன் ஒரு ஸ்தோத்திரம் பண்றான். அப்போ இதமத்யத்புத ஆக இந்த ரூபம் கூட ஆச்சரியமா இருக்கே அப்படின்னா, பகவான் இப்ப தக்ஷ யஜ்ஞத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக ரூபம் எடுத்துட்டு வந்திருக்காரு இல்லையா, அதுல எட்டு கை இருக்கு. அஷ்டபுஜ பெருமாளா வந்திருக்கார், அஷ்டபுஜத்துல எட்டு ஆயுதங்கள் வச்சுன்னு வந்திருக்கார். அதை இந்திரன் ஸ்தோத்திரம் பண்றான், எங்களுக்கு இப்பெல்லாம் ஒரு விசுவாசம் வந்துருக்கு, வெறும் நாளிகை மாத்திரம் கிடையாது, சுரவித்வி க்ஷபனைகி உதாயுதீகி ஆயுதத்தோடு கூட புஜதண்டைகி உபபன்னம் அஷ்டபிகி அப்படின்னு அஷ்டபுஜ பெருமாளா நீர் சேவை சாதிக்கிறீரே, இதமப்பியத்புத, இது எத்தனை ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அந்த அழகில் ஈடுபட்டு இந்திரனும் ஸ்தோத்திரம் பண்ணான்றதும் இங்க இருக்கு. ரொம்ப அழகான ரூபமா சுவாமி தேசிகன் சொல்ற, சரணாகத பரித்ராண தொரா திகுண பாகுனா அப்படிங்கிற, நாலு கை தான் இருக்கும், அது ரெண்டு மடங்காக்கி எட்டு கை எடுத்ததுக்கு எடுத்தது எதுக்குன்னு கேட்டா, சரணாகதர்களை காப்பாற்றணுங்கிற அவசரத்துல வீட்டு போட்டுன்னு வந்துட்டாராங்க. நிறைய கை இருக்கு அவரு, சகசிராட்சா சகசிர பாத்துக்கிற மாதிரி சகசிர பாகு. சட்டனு காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்குதான் நாலு கை வச்சுட்டு இருக்காரு. சட்டனு காப்பாத்தனா அவசரத்துல இன்னும் நாலு கை எக்ஸ்ட்ராவா எடுத்துன்னு வேகமா வந்துடுறாரு. அந்த மாதிரி இந்த யாகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக இன்னும் நாலு கை எடுத்துட்டு வேகமா வந்துட்டார் அப்படின்னா, இந்த இதுக்கும் பார்த்ததில்ல போல இருக்க அஷ்டபுஜ பெருமாளை பார்த்து ரொம்ப அழகா இருக்க ஆச்சரியமா இருக்க அப்படின்னு. பெருமாளே ரொம்ப விசாலமான மார்பு சங்கு சக்கரத்தோட இருந்தாலே அழகா இருக்க. எழுதிய தாமரை என்ன கண்ணும் அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த பரகால நாயகி இருக்கா இல்லையா, நாயிகா பாவத்துல திருவங்கி ஆழ்வார் இருக்கார். அந்த நாயிகை இருக்காளே அவர் பார்த்துட்டு இருக்காராம். அவளுக்கு கல்யாணத்துக்கான வயசு வந்திருக்கு. அவர் திடீர்னு முன்னாடி ஒருத்தர் வந்து நிக்கிற, யாரு ஊர் பேர் எதுவும் தெரியல, ஊருக்கார் புதுசா வந்திருக்காரு அப்படின்னா இவாளுக்குள்ள யார் அவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். யாரோ ஒருத்தர் யாரா இருந்தா என்ன அப்படின்னா, அப்படி இல்லை, எழுதிய தாமரை என்ன கண்ணும் ஏந்திலங்கோலமும் ஏந்தெழிலாகமும் தோளும் வாயும் அழகியதாம் இவர் ஆருக்குள் என்ன. எத்தனை அழகா இருக்க, தாமரை போல கண் இருக்கு, அதுவும் எழுதிய தாமரை போல கண்ணு, ஏந்தெழில் ஆகமும் தோளும் வெட்டு தோல் வச்சுட்டு இருக்க, அழகான வாய் இருக்கு, அழகா இருக்கு. அழகியதாம் இவர் ஆர்க்குள், இவர் ஆறு அப்படின்னு கேட்டாள் அந்த நாயகி. அட்டபுயகரத்தேன் என்றாரே, நான் அட்டபுயகரத்தேன்னு நான் வந்து அட்டபுஜத்திலேருந்து வந்திருக்கேன் நான் அப்படின்னாராம் பெருமாள். அப்படி ஆச்சரியமான திருமை, நாயகி ஈடுபட்ட திருமை. அட்டபுயகரம் அப்படிங்கிறது ஊருடைய திருநாமம், அட்டபுஜம் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருநாமம். அங்க இப்படி அழகான திருமேனிகளை பெருமாள் சேவை சாதிச்சு பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண, பரமசிவனுக்கும் அனுகிரகம் பண்ண தியாகத்தையும் நடத்தி வச்ச, முதல்ல அந்த இடத்துல கடக்காமல் தக்ஷயஜத்தை ரொம்ப அழகாக நடத்தி வச்ச அப்படிங்கிறது தக்ஷயஜ சரித்திரம் அப்படிங்கிறது. தக்ஷங்கிறவர் அந்த பிரஜாபதியில ஒருத்தராக இருந்தவர், சதியை விவாகம் பண்ணிட்டவர் அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி அந்த கதையெல்லாம் சொல்ல, ஆகூதி தேவகூதி பிரசூதி, இந்த பிரசூதி அவருடைய பர்த்தா தான் தக்ஷன்கள். இந்த கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியவிரதர் உத்தான பாதர் அப்படின்னு அவருடைய கதையை ஆரம்பிக்கிறார். முதல்ல உத்தான பாதருடைய கதையை சொல்ற, பிரியவிரதருடைய கதை பஞ்சமஸ்கந்தத்தில் அஞ்சாவதுல வரும். ஜாயே உத்தான பாதஸ்ய சுநீதி சுருச்சிஸ்தயோ சுருச்சி பிரேயசி பத்யுஹு நேதனாய சுதோ த்ருவ ஏகதா சுருச்சே புத்திரம் அங்கமாலோப்யநாலயன் உத்தமம் நாரு ருக்ஷந்தம் த்ருவம் ராஜாபியநந்தத. பிரியவிரதர் தான் மூத்தவர், அடுத்தவர் தான் உத்தான பாதர். பிரியவிரதர் கதை தான் முதல்ல சொல்லணும், அப்புறம்தான் உத்தான பாதர் கதை சொல்லணும். ஆனா மாத்தி சொல்ற என்ன காரணம் கேட்டா, உத்தான பாதருடைய பிள்ளை துருவன், அந்த துருவம் கதையை சொல்லிடணும்னு ஒரு ஆசை வந்துருக்கு. ஆச்சரியமான கதை, ஒரு குழந்தையோட கதை, அதை முதல்ல சொல்லிடலாம் அப்புறம் மிச்சதெல்லாம் பார்த்துக்கலாம். பிரியவிரதங்கிறவர் அவர் பின்னாடி சன்னியாசத்துக்கு போனாரா இல்லையான்னு பெரிய கதை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த குழந்தை கதையை சொல்லலாம்னு ஆரம்பிச்சுட்ட. உத்தான பாதர் அப்படிங்கிறவருக்கு ரெண்டு பாரியர்கள் இருந்தா, சுநீதி அப்படின்னு ஒருத்தி, சுருச்சி அப்படின்னு ஒருத்தி. சுநீதி அப்படின்னா நல்ல நீதியோட நடக்கிறவள் அப்படின்னு அர்த்தம், சுருச்சினா நல்ல ருச்சியா இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவளுக்கு பிடிச்சவராக இருக்கிறவள் அவர், தர்மத்தை சொல்றவர் சுநீதி. ஆனா அந்த உத்தான பாதருக்கு சுருச்சி கிட்ட ரொம்ப பிரேமம் நிறைய இருந்தபடினால அந்த மூத்தவளான சுநீதி அப்படிங்கிறவள் கவனிக்கிறதே கிடையாது. சுருச்சி பிரேயசி பத்யும், அந்த சுருச்சிக்கு ஒரு புத்திரன் இருந்தா அவளுக்கு உத்தமன் அப்படின்னு பெயர். மூத்தவளான சுநீதிக்கு தான் துருவன் அப்படிங்கிற பையன் இருந்தா. அந்த சுநீதிக்கு அரண்மனைக்குள்ளேயே இடம் கிடையாது, தனியா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்னு தனியா கட்டி வச்சு அதுல அவ இருக்கா. அந்த பையனும் அங்கேயே வளர்ந்துருக்கு, சின்ன பையன் தானே துருவன். அவ அம்மா கிட்ட கேக்குறது, அம்மா அங்க அரண்மனை இருக்கே பெருசா, அங்க யார் இருக்க? அம்மா சொல்றா, அடே உங்க அப்பா அங்கதான் இருக்க, ராஜாவா இருக்க, உத்தான பாதர் அப்படின்னு பெயர். உங்க சித்தி இருக்கா அந்த இடத்துல? சித்தி பையன் உத்தமன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், மொத்த பேரும் அங்கதான் இருக்கான். ஆனா அது நீ அங்கெல்லாம் போயிடக்கூடாது, அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகக்கூடாதுல, நம்ம இங்கேதான் இருக்கணும், நமக்கு இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லித்தரான். அதான் சுனீதி அப்படின்னு பெயர். கலகன்னா பண்ணணும் பிள்ளை கிட்ட, இப்போ போ, நீ போ, என்ன அர்த்தம், நான் பார்க்கறேன் அப்படின்னா சொல்லணும். அவ சுனீதியா இருக்கிறபடினால, நல்லபடியா இருக்கிறபடினால நமக்கு என்ன இருக்கோ அது நடக்கட்டும் அப்படின்னு. சுனீதே பதி தேவதாயாக அப்படின்னு வருது, பதி தேவதையா. அதனால அந்த குழந்தையும் அதிகமா ஆசைப்பட்டு ஏதாவது ஏடாவிடமா பண்ணிட போகுது. நேரம் அங்க போய் இவள் சண்டை போட மாட்டாள் அப்படின்னு மாத்திரம் இல்லை, அந்த பையனும் போய் அங்க போய் ஏதாவது சண்டை போட்டுன்னு வந்துட போறது, ஆத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துட போறது, வேண்டாம். அவருக்கு என்ன இஷ்டமோ அது நடக்கட்டும், அவளுக்கு என்ன இஷ்டமோ அது நடக்கட்டும், நாம இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைகிட்டையும் நீ அங்கெல்லாம் போக கூடாது, நீ இங்கேயே இருந்துக்கோ, இங்கே உனக்கு வேண்டியதெல்லாம் அம்மா நான் உனக்கு தரேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் வளர்த்துருக்கான். பகவானுடைய கதைகளை மாத்திரம் அப்படி இப்படி சொல்லி வராக அவதார பெருமாள் கதை உனக்கு சொல்றேன், இந்த கதை உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் சொல்லி மெதுவா வளர்த்துருக்கா. ஏகதா சுருஜே புத்திரம் அங்கமாரோப்பியலாலயன்னு. ஒரு நாள் இந்த குழந்தை இப்படி விளையாடிட்டு இருக்கு அரண்மனை வாசல்ல, நேர எதிர்க்க பார்த்தோம்னா நம்ம நூத்துக்கால் மட்டும் மாதிரி அவங்க பெரிய ஆசனம் ஒன்று இருக்கு, சிம்மாசனம். அதுல ராஜா உட்காந்துருக்கார், அவர் பக்கத்துல அந்த சுருச்சி அம்மா நிக்கிறார், அந்த பையன் உத்தமன் அப்படிங்கிற பையன் இருக்கான் இல்லையா, அவன் வரா. இந்த குழந்தை வேகமா வருது, ராஜாவானவர் அந்த உத்தமனை எடுத்து உச்சி மோந்து அவனை சிம்மாசனத்தில் இருக்கிற ராஜா தம் மடியில அந்த உத்தமன் உட்காந்து வச்சு அவனை கட்டிந்து மறுபடியும் உச்சி மோந்து கொண்டாடி இருக்கார். இதை இந்த குழந்தை துருவன் அங்கேருந்து பாக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்ம அப்பா அப்படின்னும், அந்த உத்தமன் அப்படிங்கிறவன் தான் நம்மளுடைய தம்பி அப்படின்னும் தெரிஞ்சு போயிடுச்சு. அஞ்சு வயசு குழந்தையானபடினால எப்போ அந்த பையனை எடுத்து வச்சிருந்தாரோ அப்பா நம்மளையும் தானே எடுத்து வச்சுப்பார், நம்மளையும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக உடனே அந்த குழந்தையும் ஆசைப்பட்டிருக்கு. அவர் ஒரு மடியில தானே இந்த குழந்தைய வச்சுருக்க, இன்னொரு மடி காலியா தானே இருக்கு, நாம போய் அதுல போய் உட்காந்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக அது விடுவிடுன்னு வேகமா வந்து அம்மா சொன்னதெல்லாம் மறந்து அரண்மனைக்குள்ள வந்து வேகமா. குழந்தைகளுடைய சுபாவம் அது, சின்ன ஒன்றரை வயசு குழந்தையா இருந்தாலே இன்னொரு குழந்தை எடுத்திருந்தா அதை அழ ஆரம்பிச்சிடும், ஏன் அதை எடுத்துக்கிற என்னை எடுத்துக்கோ அப்படின்னு அழுத்த குழந்தையுடைய சுபாவம் தானே. அதனால அது இந்த குழந்தை எதையும் நினைக்காமல் வேகமா விடுவிடுன்னு ஓடி வந்து மேல அந்த படி ஏறி அவ அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்து மேல அவர் மடியில ஏறி உட்காந்து விடணும் அப்படின்னு நினைக்கும் போது சுருச்சியானவள் கையை பிடிச்சு தள்ளுறான் அந்த குழந்தை. எங்களா வந்த நீ இங்க அப்படிங்கிற உன்னையால இங்க கூட்டா, நீ பாட்டுக்கு எந்த இடத்துக்கு வேணா யார் வேணா வந்துடுவதா, இந்த இடம் இருக்கே இந்த ஆசனத்துல வந்து உட்காடுறதுன்னு ஆசைப்படுறீங்க, நீ விஷயம் தெரியாதவன், நீ மெதுவா இடத்த பிடிக்கலாம் பாக்குற, மெதுவா அப்பா உன்னை மடியில உட்காருவான்னு நினைக்கிறவன், அதுக்கப்புறம் சிம்மாசனத்திலே உட்காந்து ராஜாவாயிடலாம் அப்படின்னு பாக்கற, அது நடக்காது. என் பையன் தான் அடுத்த ராஜாவாகணுமே தவிர உனக்கு அடுத்த ராஜா ஸ்தானம் உனக்கு கிடையாது, நீ சிம்மாசனத்தில் உட்கார முடியாது, உனக்கு இதெல்லாம் சொன்னா எங்க புரிய போறது, நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது, நீ மேல வந்து உட்காந்து ஆசைப்படுறது தப்புன்னு தள்ளி விட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன் கேளு, இதுக்கெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்கணும், இங்கெல்லாம் வந்து அப்பா முடியல உட்காரதா நிறைய பாக்கியம் பண்ணிருக்கணும், உனக்கு அந்த பாக்கியம் இல்லை, உங்க அம்மாவுக்கும் அந்த பாக்கியம் இல்லை, நீ என்ன பண்ணுன, பகவான் ஹரியை குறிச்சு தபஸ் பண்ணு, ரொம்ப காலம் தபஸ் பண்ணியானா அவர் கேட்பார் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்பார், கேட்டா அடுத்த ஜென்மத்தில் நான் சுருச்சியினுடைய வயத்துல பிறக்கணும் அப்படின்னு வரம் கேளு, உடனே என் வயத்துல பிறந்து ராஜாவாகலாம், இப்ப எங்க வந்துட்டேன் இங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தள்ளி விட்டுட்டான். உத்தமம் நாரு ருக்ஷந்தம் துருவம் ராஜா, ராஜாவா இருக்கிற என் பையன் தானே அவன் இந்த மடியில உட்காரட்டும் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ, சுருச்சி கிட்ட இருக்கிற பயத்தினால இவரும் பேசாம இருந்துட்டு ஒன்னும் பதிலே சொல்லல, பேசாம ஒன்னும் பதில பேசாம இருந்துட்டார். குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டு ஏதோ இல்லைன்னு சொல்றான்னு மாத்திரம் தெரிஞ்சு வேற எதுவும் தெரியாது, எது குழந்தைகிட்ட போய் இல்லைன்னு சொன்னாலும் எதுக்காக அப்படிங்கிறது தெரியாது, ஒரு பலூனே கொடுத்தா கூட இல்லை அப்படின்னா அழ ஆரம்பிச்சு, அங்கிருந்து அழுதுன்றே நேரம் ஓடி வர துருவன் அழுதுன்னு வேலை பார்த்து அவ அம்மா வந்து கிட்ட கூட்டு கேட்கறா, ஏண்டா என்ன ஆச்சு ஏன் எழுதுற அப்படின்னா, இதுக்கு பதில் பேச முடியல, ஊன் அழுதுன்னு இருக்கு. தன்னிஸ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம் சுநீதி ருத்சங்க உதூஹ்ய பாலம். ஒரே நிஸ்வசந்தம், நீ பெருமூச்சு விடுறது, உதடெல்லாம் துடிக்கிறது, வாயை திறந்து பேச மாட்டேங்கிறது. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படி பார்க்கறா. அங்க பக்கத்துல வேலைக்காரி ஒருத்தி, அவ நடந்த விஷயத்த சொல்ல ஒண்ணும் இல்லாம இந்த குழந்தை உள்ள போயிடுத்துவான். ஓஹோ என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ள போயிட்டு இந்த மாதிரி மடியில் ஏறி உட்காரலாம் போச்சு, அவர் தள்ளி விட்டுட்டார் அப்படின்னா, சாவிதே கதிதம் சபத்னியா அப்படி சொல்லிட்டாளான்னு மனசு கஷ்டப்பட்டார். கஷ்டப்படுறத தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. என்னால அவனும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சார். அந்த குழந்தைய மெதுவாக ஆசுவாசப்படுத்தி அங்கே உட்காந்து வச்சு, ஏண்டா உங்க சித்தி என்ன சொன்னா, அம்மா இன்னும் தபஸ் பண்ணணுமா, அம்மா நீ பாக்கியம் இல்லாதவளா, நானும் பாக்கியம் இல்லாதவளா, அவதான் பாக்கியம் பண்ணவாளா. சரியா தான் சொன்னான், தப்பு சொல்லல. எப்போ நான் வந்து ஜேஷ்ட ராணியா இருக்கச்ச கூட ராஜா வந்து என்னை நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாரோ, என் இந்த வாசல் பக்கமே மிதிக்க மாட்டேங்கிறாரோ, அப்ப நமக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவன் சரியா தான் சொல்லியிருக்கான். அம்மா சித்தி சொல்றாமா ஏதோ தபஸ் பண்ணணுமா, ஹரிய தபஸ் பண்ணி அங்க தபஸ் பண்ணி வரம் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்றாமா அப்படின்னா, அதுவும் சரிதான். எதுவானாலும் பகவான் தான் கொடுக்கணும், நம்மளால சம்பாதிச்சு முடியாது. எந்த ஸ்தானம் தான் இருக்கட்டும், நம்ம சம்பாதிச்சு வராது, பகவான் தான் கொடுக்கணும். அதனால அவ சொல்றது எல்லாமே மொத்தமும் சரிதான், இதுக்கு நீ அழக்கூடாது. சரி சொன்னானா சரி அப்படின்னு எடுத்துக்கணும். காட்டு போய் தபஸ் பண்ணணும்னா ஆமா அவன் சரியா தான் சொல்லி, உனக்கு ஒரு கதை சொல்றேன் உட்கார் அப்படின்னா, உங்க தாத்தா இருக்காரு சுவாயம்பூவ மனு அப்படிங்கிறவர், அவர் இந்த லோகத்துக்கே அதிபதி, மன்வந்தர அதிபதியா இருக்கிறவர், மொத்த லோகத்துக்கும் அதிபதியா இருக்கிற அவருக்கு அந்த ஸ்தானம் எப்படி கிடைச்சது தெரியுமோ. வராக பெருமாளையும் பூமி தேவியையும் ரொம்ப வருஷ காலம் அவர் பூஜை பண்ணி அதனாலதான் அவர் அந்த ஸ்தானத்தை பிடிச்சிட்டார். இதெல்லாம் என்ன சாதாரண ஸ்தானம், வசந்த ஸ்தானம், மன்வந்தராதிபதிங்கிறது எத்தனை வசந்த ஸ்தானம், இந்த பூமி மாத்திரம் இல்ல மொத்தத்துக்கு சேர்த்து அதிபதியா இருக்கார் இல்லையா, அவருக்கு வராக பெருமாள் தான் பூமி தேவியோட கொடுத்த. அதனால அவ சொல்றது சரிதான் அப்படிங்கிற. அர்ச்சம் சமர்ச்சிய நிகமே நிகம பிரசூனை நாதம் துவயா கமலயா தசமே இவாம்சம் மாதஸ்திரம் நிரவிசன்னு நிஜமாதிராஜ்யம் மான்யா மனு பிரபுதயோபி மகீக்ஷிதஸ்தேங்கிற சுவாமி தேசிகன் இந்த விஷயம் தான் சொல்ற. மனு முதலானவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் மாதா துவயா பூதேவியோடு கூடயும் ஸ்ரீதேவியோ கூடயும் கூட இருக்கக்கூடிய பகவானை பூஜை பண்ணி தான் அவன் அந்த ஸ்தானம் வாங்கினான். யார் யாருக்கு வசந்த ஸ்தானமோ, இந்தனுக்கு இந்திர பதவி கிடைச்சதுன்னா பகவான் அனுகிரகம், பிரம்மாவுக்கு பிரம்ம பதவி கிடைச்சதுன்னா பகவானுடைய அனுகிரகம் தான். உயர்ந்த உயர்ந்த பதவியெல்லாம் அப்படிதான் கிடைக்கும், நம்மளா சம்பாதிச்சு கிடைக்கிறது இல்ல. அதனால அவன் சொல்றது சரிதான். அதுவும் பூதேவி, பூதேவியோடு கூட வராக பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணிருக்க மனு, அதுக்கு கட்டாயம் நல்ல ஸ்தானம் கிடைக்கும். எங்க ஊர்ல திருவனந்தபுரத்தில் ஒருத்தர் இருந்த, அவருக்கு வந்து ஒரு சின்ன லௌகிகமான கதை. அவர் வீடு வாங்கின, ஆனா அதுல பிரச்சனை வந்துருச்சு, அதுல யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டா. இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு கேட்டா, அந்த வீட்டை இடிச்சு அந்த ரோடு போடணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்தது. ஒரு பக்கம் இந்த வீடே நீங்க வித்தது சரியில்லை, வாங்கினது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேஸ் ஒன்று போட்டார். அவர் லட்சக்கணக்கில் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி இது வாங்கி கஷ்டப்பட்டு வீடு வாங்கியிருக்கார். அவருக்கு ரொம்ப மனசு பிரயாசமாயிருக்கு, கஷ்டமாயிருக்கு, இதே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 6 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் அவரை பார்த்தேன், என்ன போச்சு உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடா அப்படின்னா, ரொம்ப நாளா தீர்ந்து போச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த கேஸும் எங்களுக்கு சாதகமா இருக்கு, கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டேன் இந்த இந்த பக்கம் வீடை இடிக்க வேண்டாம், அந்த பக்கம் வீடை இடிச்சா போறோம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டான். மொத்தமும் பொழைச்சுட்டேன், இதுக்கு மொத்தமும் காரணம் யாரு தெரியும் இல்லையோ அப்படின்னு, யாரு அப்படின்னு கேட்டேன், பூஸ்துதி தான் காரணம்னு அவர் சுவார்த்தம். பூஸ்துதி என்னது அப்படின்னு கேட்டேன், வேற ஏதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு, சங்கல்ப கல்பல திகா மகதிம்சமாயாக ஆரம்பிச்சு சொன்னார். அவர் பூஸ்துதியை சொல்லுங்க உங்களுக்கு பூமி கிடைச்சிடும் நன்னா அப்படின்னு ஆரோக்கியம் சொன்னாராம். உடனே பூஸ்டர் எனக்கு தெரியலன்னு சொன்னா அவர் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை சொல்லிட்டேன். அது சொல்லிட்டே இருந்தேன், பூமாதேவியுடைய அனுகிரகம், வராக பெருமாளுடைய அனுகிரகம் எனக்கு இந்த இடம் கிடைச்சு போயிருது அப்படின்னு. சபதி லபத்தே தத்ர தத்ர பிரதிஷ்டாம் அப்படின்னு பணம் அதுல கடைசியில வராபிரமாணம் பூமாதிகம் இடம் கொடுக்கிறவர்கள் நமக்கு. சுவாமி தேசிகனே பலன் சொல்லும் போது உனக்கு எது எது வேணுமோ அந்தந்த இடத்துல ஸ்திரமா இருக்க முடியும். ஸ்திரமான உத்தியோகத்துல ஸ்திரம் வேணுமா, இடத்துல ஸ்திரம் வேணுமா, ஸ்தைரியம் அப்படிங்கறது பூமிக்கு தானே இருக்கு. பூமி தானே ஸ்திரமா இருக்க, என்ன வந்தா மலையே வந்தாலும் சரி, வேற நாம எத்தனை தோண்டினாலும் சரி, பூமி ஸ்திரமா இருக்கிற மாதிரி நாமளும் ஸ்திரமா இருக்கிறோம்னா பூமாதேவியினுடைய அனுகிரகம் தான் வேணும். வேதத்தில் இருக்கு இந்த விஷயம். பிரதி திஷ்டந்தி ஹவை ஏதா ராத்திரி ருபேயாதுன்னு சொல்றான். பூமாதேவி அப்படின்னா பிரதிஷ்டா பலம், ஸ்திரமா இருக்கலாம். அதுதான் சுவாமி தேசிகன் பூஸ்திதின்னு சொன்ன. அததான் இங்க வந்து அந்த சுனீதி அம்மா துருவனுக்கு எடுத்து சொல்ற. அப்பா அந்த மனுவுக்கே அப்படிதான், அதனால உசந்தான ஸ்தானம் கிடைக்கிறன்னா காட்டில் போய் பகவானை தியானம் பண்ண வேண்டியதுதான், இப்போ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி ஆஸ்வாசம் பண்ணுவேன். இந்த குழந்தை கேட்டு மனசுக்குள்ள அப்படியே வாங்கிடுது. மெதுவாக நானும் காட்டில் போய் தபஸ் பண்ணி உத்தமமான ஸ்தானத்தை வாங்கிக்கிறேன்னு கிளம்பிடுச்சு. அவன் அம்மாவே எதிர்பார்க்கல, அவ சொன்னதெல்லாம் சரிதான் சரிதான் சொல்லி இந்த குழந்தைய ஆஸ்வாசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லச்ச, இந்த குழந்தை என்ன பண்ணிட்டா, அஞ்சு வயசு பையன் தானே இது, இது பட்டுன்னு அரண்மனையை தாண்டி கேடு இறங்கிட்டு அப்படி அரண்மனையை பார்த்துது அப்படின்னு வெறுத்து தள்ளிட்டு அடுத்த கட்டை தாண்டி அடுத்த கட்டை தாங்கி விடுகிடு விடுகிடு நேரம் காட்டுக்கு போயிடுச்சு. யாரும் தடுப்பார் இல்லை, யாரும் கேட்பார் இல்லை, அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. எங்க போற காட்டுக்கு அப்படின்னா பகவான் கரியை குறிச்சு தபஸ் பண்ண போறேன், எனக்கு உத்தமமான ஸ்தானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காட்டுக்குள்ள போறது குழுக்குள்ளேயே. பார்த்த நாரதர் என்ன ஆச்சரியம், யார் யாரோ தபஸ் பண்ணணும்னு வரா, வயசான அப்புறம் 80 வயசுல 90 வயசுல கடைசியில ஆத்துல துரத்தி விட்டானா காட்டுக்கு வரா, வேற வழி இல்லாம இந்த குழந்தை மொத்தத்தையும் விட்டுட்டு வருதே, அதுவும் க்ஷத்ரிய குழந்தை. அது க்ஷத்ரிய குழந்தைகளே அபிமானம் தானே, என்னுடைய பூமி அப்படின்னு ஒரு அபிமானம் தானே இருக்கணும். இதை விட்டுட்டு வருது அப்படின்னு ஆச்சரியமா பார்த்து இந்த குழந்தைக்கு நாம தான் உபகாரம் பண்ணணுங்கிறதுக்காக முன்னாடி வந்து நிற்கிற நாரதர் அப்படிங்கிறவர் ஞானப்பிரதர், ஞானத்தை கொடுக்கிறவர். வச்சன ரச்சனமேகம் கேவலம் சாக்கலைய துருவ பதம் அபியாக்கும் எத் பிரசாதோ துருவோயம் சகல குசல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதோஸ்மின்னு நாரத ஸ்லோகம். இவர் வச்சனத்தை கேட்டா எல்லாருக்கும் ஞானம் வந்துருமா? பிரகலாதன் இவர் வச்சனத்தை தான் கேட்டார், துருவன் ஒரு வச்சனத்தை தான் கேட்டேன், இவெல்லாம் எப்படி இருந்தார். நாரதர் வந்து முன்னாடி இருந்து இந்த குழந்தை பார்த்து, குழந்தை அப்படின்னார், என்ன எங்க பா போயின்னு இருக்க, காட்டுல தபஸ் பண்ண போறேன். காட்டுல தபஸ் பண்ண போறியா? நீ க்ஷத்திரிய ராஜபுத்திரன் ஆச்சே, அங்க போய் சௌக்கியமா இருக்கலாமே, நீ அங்க உனக்கு நிறைய போகங்கள்லாம் இருக்கு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, நல்ல பக்ஷணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சாப்பிட்டு அங்கிருந்து நன்னா படிச்சுட்டு நீ எப்படி ராஜாவா இருக்கணும், எதுக்கு காட்டுல தபஸ் எல்லாம் பண்ண போற, இதெல்லாம் ஹரியை குறிச்சு தபஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் பா, இதுல போ, மகர்ஷிகள் எல்லாமே தவிச்சுட்டு இருக்கா எல்லாரும், நீ அங்கெல்லாம் போகாத, உனக்கு இதெல்லாம் வேணாம், அப்புறமா 9 வயசான அப்புறம் நீ ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேல காட்டுக்கு வா, இப்ப அங்கேயே போ, ராஜ்யத்துக்கு போ, வேற சிங்கங்கள்லாம் இருக்கு, புலி எல்லாம் இருக்கு, திரும்பி போ அப்படின்னு. இந்த குழந்தை அப்படி பார்த்துல வர, நீ யார், நாரதர் தானே அப்படின்ட்டு, ஆமா அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருக்கா. என்ன சொன்னான் அப்படின்னா, நாரதர் ரொம்ப நல்லவ, ஞானம்தான் கொடுப்பார் அப்படின்னா, இன்னும் இப்படி பேசுகிறீரேண்ணா, நல்ல ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னா திரும்பி போங்கிறீரே அப்படின்னா, இல்லப்பா உனக்கு எப்போ இத்தனை விசுவாசம் இருக்கோ, அப்ப நான் சொல்றேன் கேளு, தர்மார்த்த காம மோட்சாக்கியம் ஜெயிச்சேயாத்மனஹ ஏகமேவ ஹதேஸ்தத்ர காரணம் பாதசேவனம். தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எதுவானாலும் சரி, நம்ம நினைச்ச பலன் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே உபாயம்னா ஹரிபாத சேவனம் அப்படிங்கிறது தான், வேற உபாயம் கிடையாது. நாம வேற ஏதாவது உபாயம் பண்ணி இன்னொரு உபாயத்தினால் அதை சாதிச்சுக்கலாம் அப்படின்னா அது சாதிக்க முடியாது, நடக்கிறது இல்லை. அதனால ஹரிபாத சேவனம் தான் நீ பண்ணணும் அப்படின்னு அந்த ரகசியத்தை சொல்லி, நீ சின்ன பையன், உனக்கு வந்து எப்படி தபஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது இல்லையா, நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி மெதுவா ஆரம்பிச்சு பகவானுடைய ரூபத்தை அப்படியே அழகா சொல்ற. பகவான் கிரீட்டம் தரிச்சுட்டு இருப்ப, நிறைய குண்டலங்கள்லாம் தரிச்சுட்டு இருப்பார், ரெண்டு காதலி கௌஸ்துப மாலை தரிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு. விஷ்ணு சதுர்புஜம் ரத்ன பங்கஜாசன மத்தியமம் கிரீட்டஹார கேயூர கடகாதி விபூஷிதம் சீவத் சவன மாலாஸ்மி துளசி கௌஸ்துபோஜ்வலம் ஹரிம் பீதாம்பரதரம் சங்கச்சக்கர கதாதரம் பிரசன்னவதனம் ரத்ன குண்டலைர் மண்டிதானனம் சர்வரத்ன சமயுக்தம் சர்வாபரண பூஷிதம் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லித்தர பெரியவாள்ல. அன்னைக்கு துருவனுக்கு நாரதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி இருப்பாங்க, ஆச்சரியமா இருப்பார், பிரசன்னமான வதனத்தோட தான் இருப்பார், நிறைய ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு இருப்பார், ஆச்சரியமான திவ்ய ஆயுதங்களோடு கூட அழகா இருப்பார், பீதாம்பரதாரியாக இருப்பார், மிருதுவான திருமேனி மிருதுவான திருவடி, அந்த திருவடியை தியானம் பண்ணாலே நமக்கு க்ஷேமம் கிடைக்கும், அந்த ரூபத்தை தியானம் பண்ணவே நமக்கு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு ஒரு ரூபத்தை அழகா எடுத்து அந்த குழந்தைக்கு புரியும்படி சொன்னார். பசுமரத்தாணியானபடினால சின்ன மயசுல சட்டுன்னு புரிஞ்சுடுச்சு, ஒரு மந்திரம் உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாசுதேவ துவாதசாட்சர மந்திரத்தை அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணார். காதோட கூட நீ இந்த மந்திரத்தை சொல்லு, இதையே ஜபமா வச்சு இந்த ரூபத்தை மனசுக்குள்ள தியானம் பண்ணிக்கோ, இந்த பக்கத்துல மதுவனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த காட்டுல யாரும் வரமாட்டார், தபஸ் சித்தி கொடுக்கற இடம் அது மதுவனம்ங்கிறது, நிறைய மகரிஷிகள் அங்கதான் தபஸ் பண்ற வழக்கம், நீ அங்க போ அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு உபதேசத்தை பண்ணி நல்ல கட்டாட்சம் பண்ணி கையில தன்னுடைய சிரஸ்ல தன்னுடைய கையை வச்சு அனுகிரகம் பண்ணி ஆச்சாரியனா ஸ்தானத்துல இருந்து அனுப்புற. ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்சப்பறம் வேற என்ன வேணும் அந்த குழந்தைக்கு, சரி அப்படின்னு அவரை சேவிச்சுட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு நேரம் மதுவனம் இருக்கிற இடத்துல தேடி போய் அங்க உட்காந்து தபஸ் பண்றது, வாசுதேவர் துவாதசாட்சரத்தை சொல்றது, ஆகாரம் எல்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் மாசம்தான் அது தபஸ் பண்ணித்தான், முதல் மாசங்கள்லாம் பழத்தை சாட்டுது, ரெண்டாவது மாசத்துல இலையை சாட்டுது, மூணாவது மாசத்துல தீர்த்தம் சாட்டுது, நாலாவது மாசத்துல காற்று சாட்டுது, அஞ்சாவது மாசத்துல பிராணனை கூட நிரோதனம் பண்ணி எதுவுமே சாப்பிடாமல் உக்கிரமான ஒரு தபஸ் ஒண்ணு ஹரியை குறிச்சு இந்த குழந்தை பண்ணிட்டு இருக்கான். அப்ப தேவர்கள்லாம் பார்த்து என்ன ஒரு தபஸ் பண்றதே, இதனால நமக்கு என்ன அனர்த்தம் வந்துடப்போகுதோ அப்படின்னு பயந்துட்டு மெதுவா அங்க வந்து பார்த்தா இந்த குழந்தை இருக்கு, அந்த குழந்தை தபஸை கலைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்க்கறா, சிம்மம் மாதிரி உரிமை பார்த்தா, யானை மாதிரி பிளிர் பார்த்தா பயந்துன்னு ஓடி போயிடுமோ அப்படின்னா, இந்த குழந்தை அதெல்லாம் சப்தத்தை காதலே வாங்கிக்கல, அது மனசு காதல் இருந்தா தானே, அது மனசுல பகவான நினைச்சுட்டு இருக்கு, சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா மாதிரி வார்த்தை சொல்லி பார்த்தா, அப்பா துருவா ஒருண்டா கண்ணா தபஸ் பண்ணது போறோம் ஆத்துக்குவா, அம்மா நான் காத்துன்னு இருக்கேன் பார் அப்படின்னு சுனீத்தினுடைய வார்த்தனாலே பேசி, அப்பவும் ஒன்றும் பண்ணல. நேரே வாழலாம் போய் பகவான் ஹரி கிட்ட போய் நீங்க தான் வந்து அனுகிரகம் பண்ணணும், ஒரு தபஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கா நாங்கெல்லாம் அந்த என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பகவான் சொன்ன, நீங்க வழக்கமா பண்றத பண்ண வேண்டியதுதானே, உங்ககிட்ட ரம்பா ஊர்வசி மேனகா அப்படின்னு அப்சரஸ்திரீகள்லாம் விஸ்வாமித்திர தபஸ் கெடுத்தவங்க இல்லையா, எல்லா தபஸை கெடுக்கிறதுக்கும் அப்சரஸ்திரீகள் அனுப்புற வழக்கம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்க்க வேண்டியதுதானே அப்படின்னு, அப்படிலாம் அஞ்சு வயசு பைய இல்லாட்டா அனுப்பிச்சிருப்போம், குழந்தை தபஸ் பண்ணிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்களும் வேற ஏதோ பண்ணி பார்த்தோம், மிரட்டி பார்த்தோம் உருட்டி பார்த்தோம் நல்லத்தனமா சொல்லி பார்த்தோம் எதுவும் கேட்கல அப்படின்னா, பெருமாள் சொன்ன, அவுத்தான பாதிகி மயி சங்கதாத்மா, நீங்களா என்ன அவன் மனசுக்குள்ள நான் இருக்கம்மா, நீங்க யாராவது இருக்கா நினைச்சுட்டு இருக்கோங்க, உள்ளுக்குள்ள என்ன நினைச்சுன்னு தபஸ் பண்றான், அவன் தபஸை நடத்தி கொடுக்கறது நான், அப்படிச்சு உங்களால எப்படி பண்ண முடியும், அவளே ஸ்வயம் தபஸ் பண்ணானா நீங்க போய் விக்னம் பண்ணலாம், நான் தானே தபஸை நடத்தி கொடுக்கறது, அதனால சிரிச்சா, சக விஷ்வசீர்ஷாபி ததோ கருத்மதா மதோர்வரம் பிரித்யதி திருக்ஷயாகத, உடனே பெருமாள் பருத்மான் மேல ஏறிண்டு நேர மதுவரத்துக்கு போகணும் அப்படின்னு பருத்மான் கிட்ட சொன்னாரா, அங்க போகணும்னா பருத்மான் பார்க்கறா, இவெல்லாம் பார்க்கறா என்ன ஆச்சு, அந்த குழந்தைக்கு சேவை கொடுக்கறதுக்காக போறீரா அப்படின்னா, பெருமாள் சொன்னார், நான் அந்த குழந்தைக்கு நான் சேவை கொடுக்கறதுக்கு போகல, அந்த குழந்தைய நான் பார்க்கணும்னு போறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து என்ன இப்படி தபஸ் பண்றது இல்லையா, மகரிஷிகள் மாதிரி இல்லையே, அதை எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால நான் போறேன்னா தேவர்களும் பின்னாடி வரா. பகவான் கருத்மான் மேல வேகமா ஏறி வந்து அந்த குழந்தை முன்னாடி வந்து நின்று அந்த குழந்தைய இப்படி பாக்குறாராம். அந்த பக்கமா பாக்கிறான், இந்த பக்கமா பாக்கிறான், கண்ண திறந்து அந்த துவன் தன்னை பாப்பான்னு பாக்குற. ஆனா துவன் பார்க்கவே இல்லை. தேவர்களை பார்த்து சொல்ற, முன்னாடி நான் வந்து நின்றாலே பார்க்க மாட்டேங்கிறது ஒரு குழந்தை, உங்களை போய் எப்படி லட்சியம் பண்ணும் அது அப்படின்னா என்ன பண்ண போறேன்னா வேடிக்கையை பாருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள துருவனுக்கு ஹிருதயத்துக்குள்ள ஒரு ரூபம் இருக்கு இல்லையா, அந்த ரூபத்தை தான் அது நினைச்சுட்டு இருக்கு, அதை தானே தியானம் பண்ணிட்டு இருக்கு. நார்மல் உபதேசம் பண்ண ரூபம் இல்லையா, அந்த ரூபத்தை மறைச்சுட்டு பெருமாள் உள்ள பெருமாளை சேவிக்க முடியல அப்படின்னு பட்டுன்னு கண்ணை தகுந்ததா எதுக்கு பெருமாள் நிக்க. உடனே அந்த குழந்தை அந்த பகவான் சாட்சா தான் நேரம் வந்திருக்க அப்படிங்கறது புரிஞ்ச உடனேயே குழந்தை உடனே சட்டுன்னு எழுந்து தபஸ்தை கலைஞ்சு வேகமா எழுந்து அந்த பகவானை பார்த்தா ஆனந்தமா இருக்கு. நார்மர் எப்படி சொன்னாரோ அப்படியே இருக்காரு, இப்படி பிரசன்ன வதனமா இருக்காரு. இன்னே அந்த குழந்தைக்கு என்ன தோணித்தான், இவரை போய் கட்டிண்டு ஆலிங்கனம் பண்ணி ஊத்தம் ஊத்தணும். சின்ன குழந்தை தானே, அதுக்கு வேற என்ன தெரியும். இவர் மடியில ஏறி உட்காந்து விடணும், இவர் மதியில ஏறி உட்காந்து இவர் தள்ள மாட்டார். அவர மாதிரி ஒன்றும் இல்லை, அவர் பிரசன்னமா இருக்கார். மடியில ஏறி உட்காந்தான்னா அப்ப எடுத்து வச்சுருக்காங்க நம்மளை, அப்படியே எடுத்து வச்சுட்டோம்னா இவர் தோல்ல நம்ம அப்படியே கட்டிக்கலாம், அப்படியே கட்டினான்னா அவர் கன்னத்தை நம்ம முத்தம் கொடுக்கலாம். இந்த கன்னத்தை பார்த்தாலே முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அப்படி சுத்துறது, அவரை சுத்தின்னு வந்து மேலே ஏறி உட்காந்து விடலாமா அப்படின்னு பாக்குறது. உடனே பெருமாள் பார்த்த எத்தனை ஆசை இருக்கு இந்த குழந்தைக்கு. சாதாரணமானவா பெருமாள் முன்னாடி வந்தானா உடனே ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு தானே தோணும், கேட்டு சரணாகதி பண்ணணும்னா ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தோணும். இதுக்கு ஏன் தோணலை அப்படின்னா 5 வயசு பையன், இது முன்னாடி எங்கேயாவது வேதாந்த தியானம் பண்ணியிருந்தாலும் இல்ல பாடசாலையில படிச்சிருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு அது தெரியல, வெறும் பிரேம மாத்திரம் இருக்கே தவிர அதுக்கு வேற எதுவும் இல்லை. அப்போ வந்து இந்த குழந்தைக்கு ஞானம் கொடுத்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தேன் பெருமாள். இதுக்குதானே ஞானம் கொடுக்கணும், ஞானம் இருந்து பிரேமம் இல்லாட்டா கஷ்டமா இருக்கு. இந்த குழந்தைக்கும் பிரேமம் நிறைய இருக்கு, அப்ப இதுக்கு ஞானத்தை கொடுத்துருவோம், கொடுத்தா இது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும் இல்லையா, அது எத்தனை ஆச்சரியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ண, அந்த பஸ்பரிஷபாலம் கிருபையா கபூனே தன்னுடைய சங்கத்தை எடுத்து அதனுடைய குழந்தையுடைய கண்ணத்துல மெதுவா ஸ்பரிசிச்சாராம். சங்கங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த குழந்தை அப்படியே கைகூப்பிண்டு இப்படி பார்த்தேன்னு அப்படி பார்த்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். தன்னுடைய கிருபையினாலே சங்கத்தை எடுத்து குழந்தை கண்ணத்துல இருக்க உடனே குழந்தைக்கு ஒரு ஞானம் வந்துருத்து பாருங்க, அப்படியே கைகூப்பிண்டு துருவ உவாச்ச அப்படின்னு குழந்தை கொட்டி தீக்கிறது ஸ்லோகம். அதான் துருவஸ்திதி அப்படிங்கிறது பாகவதத்துல ஆச்சரியமா இருக்கும். யோந்த பிரவிசிய மனவாச்சமிமாம் பிரசுத்தாம் சஞ்சீவயத்யகின சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம்ச ஹஸ்த சரண ஸ்ரவண த்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். ஆரம்பம் முதல் ஸ்லோகம், யார் உள்ளுக்குள்ள இருந்து என்ன பேச வைக்கிறானோ அவனுக்கு நமஸ்காரம். நான் ஒரு ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா அவன் தான் காரணம். ஸ்தோத்திரம் பண்றது மாத்திரம் இல்லை, நான் வெறும பேசுறேன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னொருத்தரோட பேசுறேன், நான் செல்போன்ல பேசுறேன்னே வச்சுக்கோங்க, காரணம் என்ன, பேசுறதுங்கிற சக்தி எனக்கு கொடுத்துருக்கானோ இல்லையோ. மிருகங்கள்லாம் பேசலையே, இன்னும் மற்றவர்கள் பசுமாடோ இல்ல சிம்மமோ அதெல்லாம் எதுவும் பேசலையே, மனுஷனுக்கு தானே இதை பேசுற சக்தி கொடுத்துருக்கேன். அப்ப வாகிந்திரியம் அப்படின்னு ஒரு இந்திரியத்தை கொடுத்து அந்த இந்திரியத்துல பேசுற சக்தி அப்படின்னு ஒரு சக்தியை கொடுத்து அந்த சப்தம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்து அது இன்னொருத்தர் காதுக்கு போகும் அப்படின்னு அந்த சப்தம் டிராவல் ஆகும் அப்படிங்கறத கொடுத்து அவர் காதல ஏதோ ரிசீவரோ என்ன இருக்கோ தெரியாது, அது கொடுத்து அதை ரிசீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னு அர்த்தபோதனை சக்தியை கொடுத்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அவருக்கு ஞானம் வரும் அப்படின்னு இத்தனை கொடுத்தது யாருன்னா பகவான் தானே. அப்போ யோந்த பிரவிசிய மம வாச்சமிமாம் பிரசுத்தாம், உள்ளுக்குள்ள வாக்கு இருக்கான், மிருகங்களுக்கு கூட வாக்கு இல்லை அப்படிங்கிறது கிடையாது, எல்லாத்துக்குமே வாக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே தூங்கிட்டு இருக்கு. இல்ல வெளியிடக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அதனுடைய வாகேந்திரியத்துக்கு கிடையாது, ஆனா மனுஷனுடைய இந்திரியங்களுக்கு சக்தி அதிகமானபடினாலே இது மனுஷன் இப்படி செய்யலாம். சஞ்சீவயதி அகில சக்தி தரக, யார் யாருக்கு இன்னும் என்னென்ன சக்தி இருக்கோ மொத்தமும் பகவான் கிட்ட இருந்ததுதான். நமக்கு இல்லாம மிருகங்களுக்கு பல சக்தி இருக்கும், உண்மையிலே இருக்கும், மோப்ப சக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு குறவு நாய்க்கு அதிகம், ஏன்னா போலீஸ்கார் நாய் தான் ஓட்டின்னு வரான், உள்ள ஏதாவது காணும் காணாது போகணும் அப்படின்னா திருடம் வந்துட்டார் அப்படின்னா உடனே நாய் ஓட்டின்னு வந்து நாய் உடச்சு நாய் பின்னாடி இவனு ஓடிடு. அப்ப நாய்க்கு ஏதோ சக்தி இருக்கு அப்படின்னு தானே இருக்கு. அப்ப யார் யாருக்கு என்னென்ன சக்தி இருக்கோ மொத்தமத்துக்கும் பகவான் தான் ஆதாரம். அகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாஷ்ட ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன், கை இருக்கு கால் இருக்கு இது மொத்தமுமே அது இதுக்கான சக்தி. கைங்கிறது ஒரு இந்திரியம், கால்ங்கிறது ஒரு இந்திரியம், வெறும மிஷின் நடக்கிற மாதிரி இல்லை. மிஷின் நடக்கிற மாதிரி அவயவங்களே சேர்த்து வச்சு இந்த முட்டு அந்த முட்டையில சேர்த்து வச்சு தியானத்தை கொடுத்து அப்படி எல்லாம் மாத்திரம் இல்லை. ஏதோ ஒரு இந்திரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கான், அங்க நடக்கிற சக்திக்கு கூட இந்திரியம் காது இருக்கு. பிராணானே அது மாத்திரம் இல்லை, பிராணம் பிராணவாயு உள்ள போறது வெளியில வருது இல்லையா, அதே பகவான் தானே நடத்தன. பூச்சி நின்று போயிட்டா என்ன பண்றதுங்க, யாருக்கும் கிடையாது அந்த பிரச்சனையே கிடையாது. என்ன பகவான் இதுல எஃப் பிராணேனா பிராணித்தின், நீ தூங்கும் போதும் சரி பகவான் தான் மூச்சு உனக்கு நல்லா சீரா நடக்கும்படி பார்த்துட்டு இருக்கான். ஒரு சின்ன வேடிக்கை மாத்திரம் சொல்றீங்க, தூங்கி எழுந்த உடனே காத்தால முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா பல் தேய்க்கணும். ஏன் தூங்கி எழுந்த உடனே பல் தேய்க்கணும், காத்தால 6 மணிக்கு பல் தேய்க்கிற மூலியம், அந்த மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கும் பல் தேய்க்கல மூலியம், ரெண்டு வேளை சந்தியாவந்தன மரணங்கிற மாதிரி ரெண்டு வேளை பல் தேய்க்கணும் அப்படின்னு வைக்கலாம் மூலியம். ஏன் சாயங்காலம் பல் தேய்க்கணும்னு வைக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்ற, நம்ம பல்லுக்குள்ளேயே ஒரு ஜலம் ஒன்று இருக்கு வாய்க்குள்ளேயே, அது ஊரிண்டே இருக்கும் எப்பவுமே பல்ல சுத்தமாக்கிண்டே இருக்கும். ஆனா நம்ம தூங்கும் போது அந்த ஜலம் வேலை செய்யும், ஜலமே இருக்காது. அப்ப அப்படியே இருக்கு அப்படின்னால பல்லு வந்து ஜலம் வந்து கிளீன் பண்றது இல்லையா, அதனால கிளீன் பண்ணலையா, அதனால பல்லு நாத்தனாக அதனால காத்தாலும் ஜலத்தை கொப்பிடிச்சு இந்த பல்ல சேர்த்து அது கிளீன் ஆயிடும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கும், அந்த ஜலமே பார்த்துக்கும். உமிழ் நீர் அப்படின்னு ஒரு நீர் ஒன்று வந்துட்டே இருக்கும் சுரந்துட்டே இருக்கும் அப்படின்னா அவன் கேட்டான், அது சரி உமிழ் நீர் சுரந்துட்டு இருக்கு இப்போ தூங்கும்போது ஏன் அது சுரக்கல, தூங்கும்போது அது சுரந்துன்னு வச்சுக்கோங்க நான் காத்தாலும் எந்த பல் தேய்க்க வேண்டாம் முடியும் நிம்மதியா இருக்கலாமே, தூங்கும்போது அந்த ஜலம் இருந்தால் சௌரியமா இருக்குமே அப்படின்னா அதுதான் ஆச்சரியம். தூங்கும்போது மனுஷனுடைய உயிருக்கு தேவையான மொத்தமும் நடக்கும், மூச்சு விடும், பிளட் சர்க்குலேஷன் நடக்கும், இதெல்லாம் மொத்தமும் நடக்கும். உயிருக்கு தேவையில்லாதது எதுவோ அதெல்லாம் மொத்தமும் நின்றுடும். கை இந்திரியமோ கால் இந்திரியமோ வாக்கு இந்திரியமோ இன்னும் கண் இந்திரியமோ எந்த இந்திரியமே வேலை செய்யாது, மனசு கூட வேலை செய்யாது, ஒன்றும் இல்லாமல் செத்த பின மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் பிராணவாயு மாத்திரம்தான் இருந்துடும். அதனால பகவான் தூக்கத்தில் என்ன பண்றாங்கன்னா மொத்த இந்திரியங்களுக்கும் ரெஸ்ட் கொடுத்து சரீரத்துக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க, எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கோன்றான், எல்லா இந்திரியங்களுக்கும் ஓய்வு கொடுத்துட்றான். தூக்கங்கிறதே ரெஸ்ட் தான், எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்கிறவன் அந்த பிராணவாயு இருக்கலையோ அதுக்கு மாத்திரம் ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை இல்லையா. அதனால முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பெருமாள், நீ எல்லாத்துக்கும் ரெஸ்ட் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தா நமக்கு எது என்னத்துக்காது அப்படின்னா. அதனால எது எது முக்கியமோ அதை நடத்திக்கிறான் பெருமாள், பிராணனை நடத்துறவன் பெருமாள். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போன சமீபத்தில் ஒரு இது வந்தது, ஆஸ்பத்திரிக்கு போனதுன்னா ஹிருதயத்தில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த டாக்டர் பண்ண மெதுவாக இதெல்லாம் சரியாக்கிங்க நீங்கள் இனிமேல் பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு விடுறதுல சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு ஏதோ அடைப்பெல்லாம் வந்துருக்கு அதை நீக்கிறதுக்காக நாங்கள் ஒரு வாரமாக படாத பாட்டெல்லாம் பட்டிருக்கோம், இனிமே கஷ்டப்பட்டு ஓரளவு சரியாக்கியிருக்கோம், இனிமே இன்னும் கொஞ்ச நாள் திருப்பி வராம நீங்க தான் பாத்துக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு நிறைய செலவாயிருக்கு அதனால நீங்க வந்து இந்த மாதிரி லட்சக்கணக்கில் நீங்க ஃபீஸ் எல்லாம் கொடுக்கணும், அதனால நீங்க கவலைப்படாதோ உங்களுக்கு இனிமே வராமல் பாத்துக்கணும், நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னாரு. உடனே இவர் வந்து அது வாஸ்தவம் தான் கொஞ்சம் யோசிச்சாரா என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டாரு. இல்ல மூச்சு விடுறது நின்று போடுவோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு ஏதோ பண்றேங்கிறதோ, இத்தனை நாள் நான் மூச்சு விட்டுருந்தேனே பெருமாள் கிட்ட எதுவும் ஃபீஸ் வாங்கிக்கலையேன்னு அவருக்கு அவருக்குன்னா நான் ஃபீஸ் கொடுக்கணும், முதல்ல ஒரு குறவும் இல்லாமல் கொண்டு நடத்திருக்காரு இல்லையா, அவருக்கு நான் என்ன ஃபீஸ் கொடுக்கணும் ஒன்றும் கொடுக்கலையே அதை நினைச்சு பார்த்தேன் அப்படின்னா அந்த மாதிரி ரீதியில பிராணாநபோம் பகவதே புருஷாய துப்யம், பிராண பத்திரமா பார்த்துட்டு இருக்கார் பெருமாள் தான், தூக்கத்தெல்லாம் பிராணம் போறது கிடையாது. தஸ்மாத் ஸ்வபந்த தஸ்மாத் ஸ்வபந்தம் பிராணான ஜகதி அப்படிங்கிறது வேதம், தூங்கிட்டு இருக்கிறதுல பிராணம் போகாதான் யாருக்குமே, பகவான் பொறுப்புலனா இருக்கு தூக்கத்துல உயிர் போகாது ஒருத்தருக்கும் சந்தேகமே வேண்டாம், தூங்கிட்டே இருந்தா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றா இல்லையா அவ்வளவு பொய்யது, உண்மையில் அந்த சமயத்துல முழிப்பு வந்துடும். அந்த கடைசி காலத்துல முழிப்பு வந்துதான் போவாரே தவிர ஆஸ்பத்திரியில படுத்திருந்தார் அவர். பக்கத்துல பையில கூட்டி நீ பாத்துக்கோ அப்படின்னா, சரி ராத்திரியெல்லாம் பாத்துருந்தா ராத்திரி போயிடுச்சு, பிராணத்தியாகம் கொடுத்தவருக்கு. மறுநாள் காத்தால என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்ட, ஒண்ணுமில்ல, தூங்கிட்டே இருந்த உயிர் போயிடுச்சு, தூங்கிட்டே இருந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா. உடனே அந்த பெரியவர் ஒருத்தர் வந்து சொன்னார், ஏண்டா உளர்ற நீ, தஸ்மாத் சுபந்தம் பிராணா நஜகத்தின் இருக்கு, தூக்கத்துல உயிர் போகாதுன்னு இருக்கு. தூக்கிலே இருந்த உயிர் போயிடுச்சுன்னா தூக்கத்துல எப்படி உயிர் போகும் அப்படின்னா, இல்ல அம்மா தூக்கத்துல தான் போச்சு அப்படின்னா, எப்படி போச்சுன்னு சொல்லட்டுமா அப்படின்னா, தூக்கத்தை போச்சுன்னு என்ன அர்த்தம் கேட்டா, நீ தூங்கிட்டு இருந்த அவர் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம், அவர் தூக்கத்துல போகாது, பக்கத்துல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டே நீ, அப்படிதான் நடக்கவே தவிர இது போகாது. யார் யாருக்கு என்னென்ன சக்தி இருக்கோ, எத்தின்சி பௌருஷம் மண்யே, அர்ஜுனன் சொல்றார், எனக்குன்னு ஏதாவது பௌருஷம் சாமர்த்தியம் இருக்குமானா மேனே கிருஷ்ணானுகம்பி, அது கிருஷ்ணனுடைய அனுகம்பை, தயை தவிர வேற கிடையாது. எந்த வஸ்துவுக்கு எந்த சக்தி இருக்குமானாலும், தேவர்கள்லாம் போனார்கள், அசுரர்களோட யுத்தம் பண்ணார்கள், யுத்தத்துல ஜெயிச்சார்கள், அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டான். யுத்தத்துல யாரால ஜெயம் வந்தது அப்படின்னு வாங்கிக்கொள்ள ஒரு சர்ச்சை வந்துருக்கு. அக்னியினால ஜெயமா, மேன் ஆஃப் தி மேட்ச் யார் அப்படின்னு, அக்னியினால ஜெயமா இல்ல வருணனால ஜெயமா இல்ல காற்றுனால ஜெயமா அப்படின்னு பிரச்சனை வந்துருக்கு. நான் பெரிய காத்து அடிக்கவே தான், எனக்கு இருக்கிற பலம் தான் அப்படின்னாரு வாயு தேவன். அக்னி தேவன் சொன்னார், எனக்கு இருக்கிற பலம் தான் அப்படின்னாரு. அப்ப எதுக்கு அங்க ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்தார், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, இதான் பிரச்சனை அப்படின்னா, அப்படிதானே பரீட்சை பண்ணி பார்த்துடலாம போ அப்படின்னா, சரி அப்படின்னு ஒரு சின்ன புல்லு ஒன்று கிள்ளி போட்டேன் முன்னாடி. இந்த வாயு பகவானே, நீர் வந்து உங்களுடைய பராக்கிரமத்தை காமியும் அப்படின்னா, உடனே இந்த புல்லை அப்படியே எங்கேயோ தூக்கி அடிச்சுடுறேன் அப்படின்னு வாயு பகவான் வேகமாக காத்து அடிக்க, கடைசியில் அந்த புல்லு அங்கேயே தான் இருக்கு, வேற எங்கேயும் போகாது. அதுக்கப்புறம் அக்னி பகவான் உங்களுடைய பராக்கிரமத்தை காமியும் அப்படின்னா, இந்த புல்லை அப்படியே புசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு தீ மாதிரி அத்தீ கொண்டு வர, கடைசியில் அந்த புல் அப்படியே தான் இருக்கு, புசுங்க வேலை அந்த இடத்துலேயே இருக்கு. இப்போ வாயுவாகட்டும் வருணனாகட்டும் அக்னி ஆகட்டும் இவ மொத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரயத்தனங்கள் எல்லாம் பண்ணி கடைசியில் புல் அங்கேயே இருக்கும்போது, கடைசியில் அவரை பார்த்து கேட்டா, நீங்கள் யார், என்ன புல் இது, ஆச்சரியமா இருக்கே, எங்களுக்கெல்லாம் கூட அசக்தியமாக இருக்கே அப்படின்னா, அவர் சொன்னாரா, நான் தான் பகவான் விஷ்ணு, நான் என் சக்தி அந்த புல்லுக்கு கொடுத்துருக்கேன், உங்கள் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் என் சக்தியை உங்களுக்கு கொடுக்கல, நீங்க தோக்கறவங்கன்னா அதுக்கு காரணம் என் சக்தி அதுக்கு கொடுக்கல, எதுவாக இருந்தா என்ன, எந்தெந்த இதுக்கு எந்தெந்த அந்தந்த சக்தி அப்படின்ற கொள்ளியும் அது கொடுத்தாச்சுன்னா, நான் ஆற்றங்கரையில ஒரு நாணல் ஒன்று இருக்கும், அந்த நாணலுக்கு இருக்கிற சக்தி எதுக்குமே கிடையாது, நான் பகவான் கொடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு திருவேந்திபுரத்துல கருட நதியில ஒரு சமயம் வெள்ளம் வந்துருக்கும், கருட நதியில எப்போ வெள்ளம் வரும்னு தெரியாமல் திடீர்னு வருவான் காட்டாரு, அது ராத்திரி வேலை 10 மணி, திடீர்னு ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வர, அதுல அவர் பாகவதர் ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்த, அவர் அடிச்சுட்டு போயிட்டார், அங்க இருக்க ஐயோ இங்கதானே ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிற கரையில பார்த்தா அவருடைய ட்ரெஸ் இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, அவர் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டார் அப்படி முடிவு பண்ணிட்டா எல்லாரும். அப்படியே அடுத்து மறுநாள் பிம்மாலா ஆயிடுச்சு, பிம்மாலா அப்படியே ஒரு பக்கமா அந்த ஓரமா ஆத்தங்கரை ஓரமா தெருவு இருக்கு, அங்க ஒருத்தர் ஆத்துல ஏதோ சத்தம் கேட்டு, உடனே என்ன சத்தம் அப்படின்னு கதை கண்ணு பின்பக்கம் பார்த்தான்னா, அந்த வெள்ளம் வேகமா வெள்ளம் போயிட்டு இருக்கு, அதுல ஒரு நாணல் செடியை பிடிச்சிட்டு இருக்காரு, பிடிச்சு தேவநாதா தேவநாதா தேவநாதா தேவநாதா சொல்லிட்டு இருக்காரு. நாணல் செடி ஒண்ணுமில்லாத செடி, ஒரு மரத்துக்கு இந்த சக்தி கிடையாது, பெரிய வெள்ளம் வரும்போது தென்னை மரத்தை அடிச்சிடும், பெரிய மரத்தை வேரோட பிடுங்கி சாய்ச்சிடும், ஆனா நாணல் மாத்திரம் அப்படியே நிற்கும். யார் சக்தியை கொடுக்கறது, யார் யாருக்கு எது எதுக்கு எந்தெந்த சக்தியை கொடுக்கணுமோ அந்தந்த சக்தியை பகவான் கொடுத்து வச்சிருக்கான். மொத்தமே சபை பலம் பலினாம் சாபரேஷம் அப்படிங்கிற பிரகலாதர், உண்மையில பலம் அப்படிங்கிறது பகவான் தான், மனுஷனுக்கோ மற்ற யாருக்குமே எதுக்குமே பலம் கிடையாது, பகவான் கொடுத்து வச்சிருக்கிற பலம் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பகவான் எனக்குள்ள இருக்கிறபடினால்தான் அப்படின்னு துருவன் ஸ்லோகமே இப்படிதான் ஆரம்பம். அந்யாம்ச ஹஸ்தரண சிரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் தத்தத்தையா வயுனேதம் அச்சஷ்டமிஸ்வம் விஸ்மரியதே கிருதவிதா கதமார்த்த பந்தோ. லோகத்துல ஞானங்கிறது நீ கொடுக்கறது தானே எல்லாருக்கும், அப்ப நீ கொடுத்த ஞானத்தையே வச்சுட்டு உனக்கு அதை உபயோகப்படுத்த தெரியாமல் அவர்கள் தான் ஏதோ ஞானம் பெற்றதா நினைச்சிருக்காரு. என்ன கிருத்தஜதை இன்னை வாழ்க்கல, என்ன கிருத்தஜனதை கொடுத்தது யார் கொடுத்தாங்க ஒத்துக்கணும் இல்லையோ, அது ஒத்துக்க தெரியலையே வாழ்க்கை. மனுஷனுக்கே ஞானம் வந்துருக்கு அப்படின்னு தானே நினைச்சுட்டு இருக்கார் அப்படின்னு லோகத்தை நினைச்சு கஷ்டப்பட்ட பக்தி ருமுகு பிரபகதாம் பொய்யுமே பிரசங்க. எனக்கு நிறைய பக்தி வரணும், இந்த சம்சாரத்துல எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை கஷ்டமா நான் நினைக்க மாட்டேன், உம பக்தி இருந்தா. ஏன்னா உம்முடைய கதைகளை எல்லாம் கேட்டு உம்முடைய குணங்கள் நான் அனுபவிச்சு உமக்காக கர்ம ஆராதனங்கள் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன கஷ்டம் வந்தாலும் வரட்டுவேன், எனக்கு அதை பத்தி என்ன கவலை. நான் உண்மையே நினைச்சுட்டு உமக்கு ஆராதனை பண்ணிட்டு இருப்பேன், உம்ம பெருமாள் செவிச்சிருப்பேன், நான் சகஸ்த நாமங்கள்லாம் சொல்லியிருப்பேன், பாராயணங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பேன், இப்படியே என் வாழ்க்கை போகும். கஷ்டம் வந்தா யாருக்கு தான் வரல, அவனுக்கும் தான் வருது எனக்கும் தான் வருது. ஆனா பவத் கிருத கதா மேஷே பவத் குண கதாமிருத பானமத்த அப்படின்னு ஆச்சரியமா துவன் ஆச்சரியமா சோத்திரம் பண்ற பெருமாள் சந்தோஷப்பட்ட அந்த துவனுக்கும் பேச வச்ச அப்படிங்கிறது பெருமாளுடைய பிரபாவம். நம்மளையும் பேச வைக்கிறவர் சுவாமி வேதாந்த தேசியம் சாதிக்கிறவர், என்னையும் பேச வைக்கிறவர் அவர்தான். துவனை பேச வச்ச மாதிரி தான் என்ன பேச வச்ச அப்படின்னா, எப்போனா பாதுகா சாகசத்துல ஒரே ராத்திரியில ஒரே ஜாமத்துல ஒரு 3 மணி காலத்துல 1000 ஸ்லோகம் எப்படி உமால முடிஞ்சது அப்படின்னா, துருவனால் எப்படி முடிஞ்சதுங்கிற 5 வயசு குழந்தை துருவன் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணானே எப்படி முடிஞ்சதுன்னா, அது துருவனுடைய கப்போலத்துல பெருமாள் சங்கத்தை வச்சபடினாலே முடிஞ்சது அப்படின்னா, துருவனுடைய கப்போலத்துல சங்கத்தை வச்ச மாதிரி என்னுடைய கபாலத்துல பாதுகை வச்ச அதனால முடிஞ்சது அப்படின்னு. வேற விஷயம் ஒண்ணுங்கிறது நான் பண்ணல, அவனுக்கு சங்கம், அவனுக்கு சங்கம் எனக்கு பாதுகை, பாதுகை தானே பேசுறது. இல்ல சாதாரண மனுஷியால போய் ராத்திரி உட்காந்து ஸ்லோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி 1000 ஸ்லோகம் பண்ண முடியுமா, நடக்கிற காரியம் இல்லையே. அதல்ல, நீதான் என்னுடைய முகத்தினாலே பாதுகையே, நீதான் இந்த ஸ்லோகத்தை சொன்னார் அப்படிங்கிறதுக்காக மகான்கள் எல்லாம் இப்படிதான் நினைப்பாளே போற, நான் பண்ணதா யாரும் நினைக்க மாட்டேன், அது உண்மையும் கிடையாது, நீர்தான் இதை பண்ணி வைக்கிற அப்படிங்கிற. துருவனை பேச வச்சது மாத்திரம் இல்ல, லோகத்துல எல்லாரையுமே யார் யாருக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அந்தந்த சக்தியை கொடுத்து பேச வைக்கிறதோ எழுத வைக்கிறதோ பாட வைக்கிறதோ சொல்ல வைக்கிறதோ நடக்க வைக்கிறதோ இங்க உட்கார வைக்கிறதோ இங்க நம்ம சொல்றத கேட்க வைக்கிறதோ அதை புரிய வைக்கிறதோ எல்லாம் மொத்தமும் பகவான் தான். அவனாலதான் இங்க வந்து உட்காந்துருக்கும். தேசியம் சொல்ற பாதுகையினால்தான் இங்க வந்து உட்காந்துக்கோங்க. பாதுகா சாஸ்திர கேட்கிறேன்னு என்ன பாதுகையினால் பாதுகையினுடைய பிரபாவம், பாதுகையுடைய அனுகிரகமுக்கு இருக்குன்னு அர்த்தம். பாதுகா சாஸ்திரம் பாராயணம் பண்றேன்னா பாதுகையினுடைய பிரபாவம் அனுகிரகமுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். தேசியம் சொன்ன பாதுகா சாஸ்திரத்தை கேட்கணும் இங்க வந்திருப்பா, பாதுகையினுடைய அனுகிரகம் பாதுகையுடைய சகாயம் இருக்கு எல்லாம் அதனால்தான் நடக்குது. பாதுகையில பெருமாள் பாரு, நாம நினைச்சிருக்கோம் நம்ம பாதுகையில் தான் நாம நடக்கிறோம், ஆமா நாம நடக்கிறதே பெருமாள் பாதுகையில், அவருடைய அனுகிரகத்தினால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னா. இதனுடைய ஒரு துருவனுடைய பரமசார வம்சத்தில் துருவ சரித்திரம், துருவன் அப்படியே காட்டிலேருந்து திரும்பி வரான். அந்த ராஜா கிட்ட சொல்றான், உன் பையன் திரும்பி வரான்னு. ராஜா நம்பல, நான் மகா பாபிஷ்டர், என் பையனை போய் காட்டுக்கு அனுப்பிச்சவன் நான் அப்படின்னு ரொம்ப சோகத்துல இருக்கா. பத்ரம் அபத்ரஸ்ய குதோ மம, எனக்கு போய் எப்படி இந்த மங்கள வார்த்தையெல்லாம் வராது அப்படின்னா, இல்ல நிஜமா உங்க பையன் தான் வந்திருக்கான், பெருமாள் கிட்ட உத்தமமான ஸ்தானம் வாங்கி வந்திருக்கான். பெருமாள் வந்து துருவஸ்தானத்தை கொடுத்திருக்காரு அதுக்கு, ஆகாசத்துல துருவ மண்டலத்துல ஒரு ஸ்தானம், அங்க இருந்துக்கோ நீ, முதல்ல இங்க பூமியில கொஞ்ச நாள் ராஜாவாரு, அதுக்கப்புறம் அந்த மண்டலத்துல இருந்துக்கோ, அங்கிருந்து சீவைகண்டலோகம் வந்து சேரின்னு சொல்லிருக்காரு. சர்வே நட்சத்திர எல்லா நட்சத்திரமும் அதை சுத்தி போறதான் அந்த துருவமண்டலத்தை. கல்யாணத்துல துருவ தரிசனம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. துருவக்ஷி துருவையோ நிர்வமசி துருவதஸ்திதம் ஸ்வநட்சத்திராணாம் மேச்சசி சமா பாகி பிரதன் யதா அப்படின்னு எல்லாரும் துருவனை பார்க்கறான். உத்தமமான ஸ்தானம். அப்புறம் திரும்பி வந்தா ராஜா வந்து துருவனை பட்டத்து யானையில உட்காத்தி வச்சு அப்படியே தன் அரண்மனைக்குள்ள உள்ளுக்குள்ள கூட்டுன்னு போக அந்த குழந்தை எல்லாரையும் சேவிக்கிறான். அப்பாவை சேவிச்சான், அம்மாவை சேவிச்சான். அதுக்கப்புறம் அந்த சுரிச்சி இருக்கா இல்லையா சித்தி, அவளையும் கிழவந்தி சேவிச்சான். சுரிச்சி சொன்னா, என்ன இதுக்கடா சேவிக்கிறேன், நான் தானே உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சது அப்படின்னா, இல்லை இல்லை முதல்ல உங்களை தான் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரிச்சியும் சேவிச்சான். அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணச்ச துருவனுக்கு பண்ணான். சுருச்சியே பண்ணான். என் பையன் வேண்டாம், பையனுக்கு தானே இவனுக்கு தண்ணினான், என் பையன் வேண்டாம் அப்படின்னு இவனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணான். உத்தமன் காட்டுக்கு போனான், காட்டுல ஏதோ யக்ஷராஜனோட சண்டை வந்து அவனை கொண்டுட்டான், உத்தமனை கொண்டுட்டான். துருவன் மறுபடியும் அந்த யக்ஷராஜனோட சண்டைக்கு போய் பெரிய கோரமான யுத்தம் பண்ண துருவனுடைய தாத்தா சுவாயம்பூமனு வந்து, அப்பா சண்டையெல்லாம் போடக்கூடாது, சண்டையை நிறுத்து அப்படின்னு சொல்ல அவன் நிறுத்திட்ட. அதுக்கப்புறம் வந்து யக்ஷராஜனே நேர் குபேரனே நேர் வந்து துருவனுக்கு அனுகிரகம் பண்ண, தாத்தா சொன்னதை கேட்டியோ இல்லையோ, தாத்தா சொன்னதை கேட்ட பேரங்கிற நீ தான், அதனால உனக்கு நான் வரம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பகவத் பக்தி தவிர வேற வரம் வேண்டாம் அப்படின்னு விட்ட. அதுக்கப்புறம் துருவன் 9 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கடைசியில மேல துருவ பதத்துக்கு போகணும். போகும்போது ஒரு விமானம் ஒன்று வந்தது, அதுல ஏறி போகணும் அப்படின் போது யம தர்மராஜன் வந்து கை கூப்பி முன்னாடி வந்து நின்று தன் தலையை குனிஞ்சானா, எதுக்குன்னு கேட்ட, என் தலையில கால் வச்சு மேல ஏறு, பகவத் பக்தன் நீ, நாவலிட்டு உரி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் இல்லையா. யமன் வந்து கை கூப்பி தலை மேல ஏறி உட்காந்துக்கும் அப்படிங்கிறான். துருவன் வேண்டாம், எனக்கு பரம பாக்கியம், நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல மேல அவன் சிரஸ்ல தன்னுடைய திருவடியை வச்சு துருவன் மேல ஏறி விமானத்துல போற. அவன் எங்க அம்மா பாவம், அவள் தான் மொத்தத்துக்கும் காரணம்னா தெரியாதா என்ன, அதோ பாருன்னா இன்னொரு விமானத்துல அம்மா போற, நீ கவலையே படாத அப்படின்னா. ஆச்சரியமான துருவ சரித்திரம். இது முடிஞ்ச உடனே ரொம்ப நாள் கழிச்சு நாரதர் ஒரு சமயம் ஒரு யாகத்துக்கு போனார். நாரதரே நீ பகவத் தியான கீர்த்தனம் பண்ணுங்கோ கேட்கறோம் அப்படின்னா, நான் இப்ப பகவத் தியான கீர்த்தனம் பண்றதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னா. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, நூனம் சுனீதே பதி தேவதாயாக, சுனீதி கதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்பலாம் துருவன்னு ஒரு பையன் இருந்தா, அவனுடைய அம்மா சுனீதி அப்படின்னு ஒருத்தி இருந்தா, பதி தேவதாக எத்தனை மனசுக்குள்ள எத்தனை சாந்தி இருந்தான்னா, கொஞ்சம் கூட ஆக்ரோஷம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அந்த பையனுக்கு நல்லதையே சொல்லி கொடுத்து வளர்த்தா இல்லையா. தபப்பிரபவஸ்ய சுதஸ்ய சித்திரம், அவருடைய அம்மாவுடைய தபஸ் தான் அந்த குழந்தைக்கு அத்தனை. என்ன கேட்டா, எது ரொம்ப ஷட்பஞ்சமாசை, நான் 6 மாசம் தபஸ் பண்ணிட்டேன், பகவான் சாட்சாத்காரம் பண்ணிடுத்தேன், அவெல்லாம் வருஷ வருஷத்தாலுமா ஊழி ஊழி தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கான், என்னெல்லாம் ஊழி ஊழி தவம் செய்தார் வெளியில் நிற்பேன் அப்படின்னு ஊழி ஊழிய தபஸ் பண்றவாள்லாம் ஒன்னும் பகவத் சாட்சாத்காரமே கிடைக்காம இருக்கா. துருவன்கிற 5 வயசு குழந்தை ஒரு 5-6 மாசம் மாத்திரம் தபஸ் பண்ணி பகவானுக்கு பிரீத்தியை கொடுத்து நேர வைகுண்ட லோகத்துக்கே, அது துரோபதத்துக்கு போய் வைகுண்ட லோகத்துக்கு போறதுன்னா இதுக்கு காரணம் சுனீதி தான். அதனால எனக்கு பகவத் கீர்த்தன்லாம் பண்றது இல்ல, சுனீதி கீர்த்தன் தான் பண்ணிட்டு இருக்கேன், சுனீதியினுடைய பிரபாவத்தை பாருங்கோ அப்படின்னா. உண்மையில ஒரு மாதா குழந்தைக்கு செய்யற பெரிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, துருவனுக்கு அவ அம்மா செஞ்ச மாதிரி பக்தியை ஊட்டி கொடுக்கறது, அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது. நார்வரே கொண்டாடுற தபஸ் தர்மம் அப்படிங்கிறது நாம காத்துன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சாந்திங்கிறது அது நம்ம குழந்தைகளுக்கு சகலக்ஷேமத்தையும் கொடுக்கறதாக இருக்கும் அப்படின்னு நார்வர் சொல்ற. சுனீத்தினுடைய பிரபாவத்தை அங்கங்க கீர்த்தனம் பண்ணிட்டு போன அப்படின்னு இதுல வரும். தொடர்ந்து துருவனுடைய வம்சத்தை மேல சொல்ற, தொடர்ந்து நாளைக்கு அடுத்த சரித்திரங்கள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மஹீம் மஹீஷாஹ. கோப்ராஹ்மணேப்ய சுகமஸ்து நித்யம் லோகாஸ் ஸமஸ்தா சுகினோ பவந்து.